శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య వద్యోమే సన్నిధత్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజ దయావాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మే స్మద్గురోర్భగవతోస్య దయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహ ధ్యాన విద్ధస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం. 31వ శ్లోకం 9th చాప్టర్. క్షిప్రం భవతి ధర్మాత్మా క్షిప్రం భవతి ధర్మాత్మా క్షిప్రం భవతి శశ్వచ్ఛాంతిం నిగచ్చతి శశ్వచ్ఛాంతిం నిగచ్చతి కౌంతేయ ప్రతిజానీహి కౌంతేయ ప్రతిజానీహి నమే భక్త ప్రణశ్యతి నమే భక్త ప్రణశ్యతి మాం హి పార్థ వ్యపాశ్రిత్య ఏపి స్యుః పాపయోనయః స్త్రియో వైశ్యాస్తథా శూద్రాః ఏపి యాంతి పరాం గతిం కిం పునర్బ్రాహ్మణాః పుణ్యాః భక్తా రాజర్షయస్తథా అనిత్యమసుఖం లోకం ఇమం ప్రాప్య భజస్వ మాం మన్మనా భవ మద్భక్తో మధ్యాజీ మాం నమస్కురు మామే వైష్యసి యుక్త్వైవం మామే వైష్యసి యుక్త్వై ఆత్మానం మత్పరాయణః ఓం తత్సదితి శ్రీమద్భగవద్గీత ఉపనిషత్సు బ్రహ్మ విద్యాయా యోగశాస్త్రే శ్రీకృష్ణార్జున సంవాదే రాజవిద్యా రాజవిద్యయోగ యోగో నామ నవమోధ్యాయః అథ దశమోధ్యాయః శ్రీభగవానువాచ. అర్థం పచ్చవిల్ల శ్రీభగవానువాచ. భూయ ఏవ మహాబాహో శృణు మే పరమం వచః శృణు మే పరమం వచః யத்தேஹம் ப்ரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யய. நமே விதுஸ் சுரகணாஹ பிரபவம் ந மஹர்ஷய. அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷஃ. மாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம். அசம் மூட சமர்த்யேஷு சர்வ பாபை ப்ரமுச்யதே. புத்திர் ஞானம் அசம்மோஹ. க்ஷமா சத்யம் தம க்ஷமஹ. சுகம் துக்கம் பவோ பாவோ. சுகம் துக்கம் பவோ பாவோ. சுகம் துக்கம் பவோ பாவோ. பயம் சா பயமேவ ச. பயம் சா பயமேவ ச. பயம் சா பயமேவ ச. அஹிம்சா சமதத் சமதா துஷ்டிஹி. அஹிம்சா சமதா துஷ்டிஹி. தபோதானம் யசோ யசஹ. பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருத்க் விதாஹ. மஹர்ஷய சப்த பூர்வே. மஹர்ஷய சப்த பூர்வே. மஹர்ஷய சப்த பூர்வே. சத்வாரோ மனவஸ்ததா. சத்வாரோ மனவஸ்ததா. சத்வாரோ மனவஸ்ததா. மத்பாவா மானசா ஜாதாஹ. மத்பாவா மானசா ஜாதாஹ. மத்பாவா மானசா ஏஷாம் லோக இமா ப்ரஜாஹ. ஏஷாம் லோக இமா ப்ரஜாஹ. ஏஷாம் லோக இமா ப்ரஜாஹ. ஏதாம் விபூதிம் யோகம் ச. ஏதாம் விபூதிம் யோகம் ச. ஏதாம் விபூதிம் யோகம் ச. மம யோ வேதி தத்வதஃ. மம யோ வேதி தத்வதஃ. மம யோ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஃ. அஹம் சர்வஸ்ய ப்ரபவஃ. சர்வம் ப்ரவர்த்ததே. சர்வம் ப்ரவர்த்ததே. சர்வம் ப்ரவர்த்ததே. இதி மத்வா பஜந்தே மாம். இதி மத்வா பஜந்தே மாம். இதி மத்வா பஜந்தே மாம். உபா பாவ சமன்விதாஹ. உபா பாவ சமன்விதாஹ. உபா பாவ மச்சித்தா மக்கத பிராணாஹ. மச்சித்தா மக்கத பிராணாஹ. போதயந்தப் பரஸ் பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம். பஜதாம் ப்ரீதிபூர்வகம். ததாமி புத்தியோகம் தம். யேன மாமுபயாந்தி தே. தேஷாம் முடிச்சிடலாம். ஏன்னா பகவான் வச்சோட முடியறது பதினொன்னோட முடிச்சிடலாம். தேஷாம் ஏவானுகம் பார்த்தம். அஹம் அஜ்ஞானஜம் தமஹ. நாஷயாம் யாத்ம பாவஸ்தஹ. ஞான தீபேன பாஸ்வதா. அவருடைய பகவான் வாச்சாரத்திலே இந்த பதம் வந்துடுறது. அடுத்த அர்ஜுன வாச்சாரம் ஆரம்பிச்சிடலாம். வந்து 31 30வது அத்தியாயம். இதுல வந்து பக்தி யோகத்தை வித்தரிச்சுருக்க. பக்தி யோகம் எப்படி பண்ணணும்? யத்கரோஷி யதஷ்நாசி யஜ்ஜுகோஷி தாசியது யத் தபஸ்ஸசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். 320 அதான் சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்து 30வது ஸ்லோகத்தில் சுவாரஸ்யமாக சொன்னார். அபிச்சேத் சுதிராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாத் சாதுரேவ சமந்தவிய சம்யக் வியவசித்தோஹி சகன்னு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, சுதுராச்சாரோ துராச்சாரஹ சுதுராச்சாரஹ. பொதுவா செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு, செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது துராச்சாரம். செய்யறத செஞ்சுட்டு இருக்கார், செய்யக்கூடாதுன்னு பண்ணாலும் துராச்சாரம் தான். ரிவர்ஸ் தான், துராச்சாரம் தான். செய்ய பண்ண வேண்டியதையும் பண்ணல, பண்ணக்கூடாதையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சுதுராச்சாரம். அப்பனா கெட்டவனே இன்னும் ரொம்ப கெட்டவன், மிகவும் கெட்டவன்ற மாதிரி அர்த்தம். அப்ப அப்படிப்பட்டவனா இருந்துட்டு போன வாரம் பார்த்தோம். அதாவது ரெண்டு விஷயங்கள் ஒன்றா இருக்க முடியாது, எண்ணெயும் ஜலமும் இருக்க முடியாது இல்லையா. அப்ப சுதுராச்சாரம் ஒருத்தருமே பத்திரம் இருக்க முடியாது. என்ன தாத்பரியம் கேட்டா, அவள்கிட்ட பாஸ்ட் பார்க்கச்சு அப்படி இருந்தாலும் அவளுக்கு பக்தின்ற ஒண்ணு அவ பக்தால ஆயிட்டானா அவளும் சாதுகு சாதுரேவ சமந்தவியா. இவன் தானே இப்படி இருந்தவன் தானே நிராகரிக்க முடியாது, நிராகரிக்க கூடாதுங்கிற ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்வார். ரிஷி ஆயாச்சு, ரிஷி ஆயாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். ஞானினா ஞானி, அவ்வளவுதான். அது நான் இதா சொல்ல வந்த கதைகள் தான் நிறைய சச்சரித்திரங்கள்லாம் இருக்கு. எல்லா இதுலையும் பார்த்தோம்னா முன்னாடி இப்படியே இருந்திருப்பா, ஆனால் பின்னாடி அவளுக்கு ஞானம் ஏற்படுறேன்னு ஞானியாக இருந்துட்டுருப்பா. இப்போ அவளுக்கு திடம் படுத்துறதுக்காக 31வது ஸ்லோகத்தை சொல்கிறார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா குயிக்கா. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்த பிரணஷதின்றது. அப்படிப்பட்டவன் இருக்கானே, சுதுராச்சாரனாக இருந்துட்டு அவன் பக்தனாக போயிட்டான்னா அவன் தர்மாத்மாவாக உடனே ஆகிறான் அர்த்தம். காலதாமதம் இருக்காது. ஏன்னா பக்தன் ஆயிட்டான்னா என்னுடைய அனுகிரகத்தினால உடனேவே அவன் தர்மாத்மாவும் ஆயிடும். சஷ்மத் சாந்தி நிகச்சதி, ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியை அடைகிறான். அதுக்கு மேல சொல்றார் கௌந்தேய பிரதிஜானிகி. பிரதிஜானிகின்னு சொன்னா பிரதிஜா பண்றதுன்னு சொல்றோம். பிரதிஜா பண்றதுனா ப்ராமிஸ் பண்றது, பிரதிஜா பண்றதுனா ப்ராமிஸ் பண்றது. அதுக்கு அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்றார், நீயே ப்ராமிஸ் பண்ண, நீ தைரியமா ப்ராமிஸ் பண்ணலாம். என்னன்னு, நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைய மாட்டான். அதாவது அவனுடைய பக்தி நாசத்தை அடையாது. ஏன்னா எப்பயுமே நமக்கு யாருக்கும் அழிவுன்றதே கிடையாது, அவனோட பக்தி பக்தனாவே இருப்பான்னு தாத்பரியம். இதை நீயே ப்ராமிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற, ஏன் பகவான் நான் ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லல, பத்தி ஜானி அப்படின்னா மத்தியம புருஷன், இது நீயே பண்ணலான்ற. ஏன் பண்ணலான்னா பகவானுக்கு இன்னொரு அச்சுதன்ற பெயர் இருக்கு. என்னன்னா தன்னுடைய சபதத்தை கூட பக்தனுடைய சபதத்துக்காக விட்டு கொடுப்பான். அதுக்கு சுவாமி யுத்தம் எது, இதை பீஷ்மன் பீஷ்ம கிருஷ்ண இதில் பார்க்கச்சே, பீஷ்மன் ஒரு கிருஷ்ணன் முதல்ல பிரதிஜை பண்ணுறார் துரியோதனனுக்கு, நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். பீஷ்மன் என்ன பண்ணுறார், அப்படியே கிருஷ்ணன் சொன்னால் நான் அவன் ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணார். இப்போ பகவானோட சபதம் ஒரு பக்கம், பக்தனோட சபதம் ஒரு பக்கம். கடைசியில் பீஷ்மன் என்ன பண்ணார்ன்னா பகவான சக்கரத்தை ஏந்த வச்சுட்டார், தேரோட சக்கரத்தை. ஆக்சுவலி பகவான் தான் தூக்கினான். ஏன் தூக்கினான்னா தன்னுடைய பிரதிஜையானது சத்தியசங்கல்பமா இருக்கோ இல்லையோ போட்டு பரவாயில்ல, ஆனா தன்னுடைய பக்தனோட பிரதிஜையானது இன்னைக்கும் அவன் கைவிட மாட்டான். அதனால சொல்ற, நீ என் பக்தன், நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற. ஏன்னா நான் என்னோட ப்ராமிஸை காப்பாத்தணும் இல்லையோ, கண்டிப்பா உன்னோட ப்ராமிஸை கண்டிப்பா காப்பாத்துவேன். நமே பக்த பிரணஷ்யதின்னு மத் பிரியத்வகாரித அனன்ய பிரயோஜன மத் பஜனேன, என்னுடைய என்னிடத்துல பிரீத்தி. அதுக்கு அப்புறம் அந்த பிரீத்தி எதுக்குன்னு கேட்டா, வேற பிரயோஜனம் இல்லாம, வேற எந்த பிரயோஜனம் பண்ணாம பிரீத்தி பண்றதே பிரீத்தி பிரயோஜனத்துலேயே மத் பஜனேன்னு. லோகத்துல பார்க்கறோம், நம்ம நிறைய இடத்துல ஏமாந்து போயிடும் மனுஷா கிட்ட, நம்ம கிட்ட ரொம்ப ஆசையா இருக்க மாதிரி. அவன் ஆசையா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு பதவி இருக்கும் ஒருத்தர்கிட்ட, பதவி இருக்கிறது என்ன பண்ற, மேல அப்படியே வந்து சுவாமி சுவாமின்ற. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிடுச்சு இல்லாத இது போயிடுதுன்னா, அப்புறமா அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா வயசா கைட்டு விட்டுடுற அவ்வளவுதான் இல்லையா. அவளுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆதாயம். நமக்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கா அப்படின்னா, நம்ம செக்ரட்டரியா இருந்தாலும் வாட்ச்மேன் மதிச்சுட்டு இருக்கா. ஒன்ஸ் நம்ம செக்ரட்டரி போஸ்ட்ல எல்லாம் வச்சுருக்கோம், அப்போ புது செக்ரட்டரி தான், ஏன்னா அவனுக்கு அங்கதான் ஆதாயம். அந்த லோக்கமே என்ன ஆதாயத்தை பேசுவே இருக்கு. ஆனா இந்த பக்தனா இருக்க வந்து எந்த வித ஆதாயத்தை எதிர்பார்க்காம பக்தி பண்றதே தான் குறிக்கோள். அப்படி விதூத பாபத்தையா, விதூதன போக்கடிக்கப்பட்ட பாபத்தினால் சமூல உண்மூலித ரஜஸ்தமோ குணஹா. இந்த பாபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவத் சிந்தனை இல்லாமல் இருக்கிறதா பாபம். ஆக்சுவலாக வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடுத்த இதில் விளப்பறார், அடுத்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்லோகம் 32 ஸ்லோகம் அதை வரப்போகிறோம். இப்போ என்ன பாபம்னா என்னென்னா, பக்தி யோகம், பக்தி பகவானத்தில் பக்தி பண்ண முடியாமல் இருக்கிற ஸ்திதி இருக்கணும், அதுதான் பாப நிலை, அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட அந்த அதுக்கு என்ன காரணம்னா ரஜஸ்தம குணங்கள் தான். ஏன்னா சாத்விகமாக அவன் இருந்துட்டா வச்சுருந்தோம், அவன் இடத்துல போய் யாரும் பக்தி பண்ணு சொல்லவே வேண்டாம். சாத்வி குணம் அதிகமாக இருந்தாலே அவாட்டுக்கு அமைதியாக இருந்தே இருப்பான், அவள் அவளோட ஆத்ம சிந்தனை தந்து அது அமைதியாக இருப்பான். இப்போ ரஜஸ்தம குணம் இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு பக்தி இல்லாமல் இருக்கு. அதனால சமூல உண்மூலித்த பாஷக்காரர் கத்தியமையினோட பத்தியம் மாதிரி இருக்கும். சமூல உண்மூலித்த மூல மூல அடி வேரோடு அறுக்கப்பட்ட ரஜோகுணம் தமோகுணத்தை உடையவர்கள் க்ஷிப்ரம் தர்மாத்மா பகவதி. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா தர்மாத்மா ஆயிடுறான், புண்ணியப்பட்ட புண்ணிய ஜீவனம் ஆயிடுறான். கஷிப்ரமேவ விரோதி ரஹித த பரிகர மத் பஜனைக மனா பவதி. உடனேவே அந்த முன்னாடி பண்ணியிருந்தக்கூடிய பாபகர்மாவில் இருந்தால் கூட அவைகள்லாம் நீங்கி என்னிடத்தில் பஜனை பண்ணக்கூடிய, தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஒருமுகப்பட்ட மனதை உடையனாக ஆகிறான். ஏவம் ரூப பஜனம் ஏவகி தர்மஸ்ய அஸ்ய பரந்தபன்னு மூணாவது சோதர் சொன்னார். மூணாவது சோதர் என்ன சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு தர்மம் சொன்னாரோ, தர்மன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அஸ்ரத்தானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபனு மூணாவது சொன்னார். அஸ்ய தர்மஸ்ய பரந்தப இருக்கிறதுல இந்த தர்மத்தில் என்ன தர்மம் கேட்டா, பக்தி யோகம் ஆகிற தர்மம். இதுதான் நம்ம அங்கே லிங்க் பண்ணி பார்க்கணும். சர்வ தர்மான் பரித்தஜன் வரைச்சு தர்மம்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். தர்மம்னா பொதுவாக நிறைய அர்த்தம் இருக்கு தர்மத்துக்கு, ஆனால் இப்போ லிங்க் பண்ணுற பாஷக்காரர் இந்த தர்மம்னா பக்தி யோகம். ஆனால் அதுக்காக பக்தி யோகத்தை விட சொல்ல, பக்தி யோகத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னார். அதில் கொஞ்சம் இன்டர்பிரேஷனில் முன்னாடி இருக்கலாம். அதனால அப்படிப்பட்ட இந்த தர்மம் இருக்கு, என்னது? பக்தி யோகம். இது உபக்ரமே தர்ம சப்த உதிதா, இப்படிப்பட்ட பக்தியை தான் தர்ம சப்தத்தினால சொன்னார்னு. சஸ்வத் சாந்தின் நிகச்சதி, சாஸ்வதியும் அபுனராவர்த்தினியும் மத் பிராப்தி விரோத்தியாச்சார நிகழ்த்தியும் கச்சதி. என்னிடத்துல என்ன அடையிறதுக்கு உண்டான பாப விரோதிகள் இருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அதை அதை அதை அதற்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகிறான். கௌந்தேய, கௌந்தேயன் அர்ஜுனன், குந்தியினுடைய புத்தனாக கௌந்தேயன் பேரு. பொதுவா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் எல்லாருமே குறிக்கும். எல்லாரும் என்ன, கர்ணனும் கௌந்தேயன் தான், யுதிஷ்டனும் கௌந்தேயன் தான், பீமனும் கௌந்தேயன் தான், அர்ஜுனனும் கௌந்தேயன் தான். இப்ப ராகவன் சொன்னா ராம லக்ஷ்மணன் இல்ல, தசரதும் ராகவன் தான். ரகுவுக்கு பிறகு பிறந்த எல்லாமே ராகவா தான் இருந்தாலும் அந்த சப்தமானது ஒரு சில பேருக்கு மட்டும் போய் இது பண்ணும், அது ராமனுக்கு போய் சேர்றது. ஸ்ரீமத் ராமாயணத்தை பரதனை பார்த்து ராகவான்னு வச்சிருக்கலாம் இருக்கு. அப்படி இந்த கௌந்தேயன் தான் இதுல அர்ஜுனன், ஏன்னா அர்ஜுனன் தான் இதுல இருக்கான். கௌந்தேய துவமேவ அஸ்மின் அர்த்தே பிரதிஜாம் குரு, இந்த விஷயத்துல நீயே பிரதிஜை பண்ணு. மத் பக்தௌ உபக்ராந்தா விரோத்தியாச்சார மிஸ்ரஹா அப்பி ந நஷ்யதி, என்னிடத்தில் பக்தி இருக்கணும் அதை ஆரம்பிச்சுட்டு நடுவில் பாப விசேஷங்கள் வந்ததுனால விட்டு விலகினவா இருக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கணும் அதில் என்ன, அவ யாரை குறிச்சு சொல்றாருன்னா பக்தி யோகத்தை ஆரம்பிச்சிருக்கா, ஏதோ சில பாப விசேஷத்தினால வழி மாறி போயிடுற, திரும்பியும் டிராக்டுக்கு வரணும். அப்படிப்பட்டவ தான் இங்கே முக்கியம். ஏன்னா முதலேருந்தே ஒருத்தன் துராச்சாரணம் இருக்கா வச்சுக்கோ, அவனுக்கு பக்தி ஏற்படுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக போயிடும். ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் கல்பிக்கணும் எப்படி திடீர் பக்தி வந்ததுன்னு. ஸோ என்ன தாத்பரியம்னா, பக்தியோகத்தை பண்ணிட்டு இருக்கா, அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பாப்பம் பாப்பம் மூட்டை பிரிச்சுட்டு பாப்பம் மூட்டை பிரிச்சுட்டு வச்சுருக்கோம். இப்போ நமக்கே சில சமயம் நம்ம ஏன் பண்ணோம்னு யோசிச்சோம்னா தெரியலன்னு சொல்லுவோம். நமக்கே அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அவ கவனம் சிதறி போனால் கூட அப்படிப்பட்டவா ஆச்சாரிய மிஸ்ரஹா அப்பி ந நஷ்யதி அப்பித்து மத் பக்தி மகாத்மியன சர்வம் விரோதி ஜாதம் நாசயித்வா, என்னுடைய பக்தி மகாத்மியம் இருக்கே அதனால எல்லா விரோதி கூட்டத்தையும் நசிச்சு சாஸ்வதியின் விரோதி நிவர்த்தியின் அதிகமிய க்ஷிப்ரம் பரிபூர்ண பக்தி பவதி, அவளுக்கு மிக விரைவிலேயே பரிபூர்ணமான பக்தியானது ஏற்படுறதுன்னு சொன்னார். மாம்ஹி பார்த்த விபாஷித்ய ஏபி சிஹு பாபயோனய ஸ்திரீயா வைஷ்யாக ததா சூத்ராக தேபி யாந்தி பராம்கதின்னு சொன்னார். இல்லை பாபயோனயன்னு சொல்லிட்டு ஸ்திரீகள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தா உடனே என்ன பண்ணுவான்னா, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது கீதையில் பொம்நாட்டுகள்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாப சப்தத்துக்கு இல்லைனா இங்கே தான் கான்டெக்ட் பார்க்கணும். நம்ம இப்போ என்ன சொல்லிட்டுக்க, இங்கேயே பார்த்தோம்னா பாப்பம் அழிஞ்சு போகிறதுங்க. என்ன பாப்பம்னா பக்திக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பந்தம் இருக்கு, அதுதான் பாப்பம். பக்திக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பந்தம் தான் பாப்பமே. இங்கே பாப்பம்னா வேறு கிடையாது. அப்போ பாப்ப யோனையாக என்ன அர்த்தம்னா, பந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பிறப்பில் பிறக்கிறவா, அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நல்லா மனசில் வாங்கிக்கணும், டிஸ்கிரிமினேஷன்றது சாஸ்திரத்திலேயோ லோகத்திலேயோ இல்லை, அது மனசில் தான் இருக்குது. மனுஷாருடைய மனசில் தான் டிஸ்கிரிமினேஷன் எண்ணமே இருக்குது. திருச்சி பார்க்குறதுன்றது பார்த்தா வச்சுருக்கோம், அது வந்து ஒரு வியாதி ஆக்சுவலாக, அதை தவிர்க்கவே முடியாது. குரூப்புக்குள்ளே குரூப்புக்குள்ளே குரூப்புக்குள்ளே இப்படியே அது எந்த லெவலில் பார்த்தாலும், உதாரணத்துக்கு சொல்கிற சிலர்லாம் பிளண்ட்டாக சொன்னால் தான் அது சம்பிரதாயத்துக்குள்ளே பார்த்தா வச்சுருக்கோம். இப்போ வைஷ்ணவா மார்த்தா அது போட்டோம், வைஷ்ணவாக்குள்ள தனாச்சாரி அது வடகளையாக இருக்கட்டும், வடகளையாருக்குள்ள முனி மடம், மடத்துக்குள்ளே திருப்பி போனால் வச்சுக்கோ எங்க ஐஷிங்க இந்த ஐஷிங்க திருப்பி இப்படி, இதுக்கு லிமிட்டே இல்லாமல் இருக்கு. இந்த பிரித்து பார்க்கறத டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுன்றது வந்து பிரித்து பார்க்க முடியாமல் இருக்கு, இது இது பண்ண தடுக்க முடியாமல் இருக்கு இப்போ. ஸோ ஆக மொத்தம் இப்போ இது எல்லாம் டிஸ்கிரிமினேஷன் ஆக்சுவலாக இருக்காண்ணே, ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவம் தான் முடிஞ்சு போச்சு, அது ஸ்திரீயோ புருஷனோ அதை பற்றி கவலை, ஸ்ரீ வைஷ்ணவா தான். ஆனால் இது யார் டிஸ்கிரிமேட் பண்ண சொல்கிறா இப்போ, நமக்கே அது இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கு, அது அது ஒரு பாப விஷயம் தான். அதனால் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஒழிக்கணும்னா சமத்துவம் வந்தால் தான் அது அது ஒழியுமே தவிர ஞானம் வராட்டி டிஸ்கிரிமினேஷன் போகாது. இப்போ என்ன அர்த்தம் கேட்டால், அதுக்கு மொத்தத்துக்குமே குணங்களை உத்தேசித்து தான் மொத்த உபதேசமே. மூன்று குணங்கள் ஒத்துருக்கோம், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், எல்லா இடத்துலையும் இந்த மூன்று குணங்களுடைய ஒரு கலப்பு இருக்கும். பரிபூர்ணமாக சுத்த சத்துவன்றது இங்கே பார்க்க முடியாது, அது அங்கே தான் நித்திய விபூதி பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அசம்ஷன் என்னன்னு கேட்டால், சில வர்ணங்களில் பிறக்கிறவர்களுக்கு சில குணங்கள் அதிகமாக இருக்கணும், இருக்கணும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப சில வர்ணங்கள்ல பிறந்தவர்களுக்கு சில குணங்கள் அதிகமா இருக்கணும். எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும், எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா எக்ஸப்ஷனை உத்தேசித்து ரூல் பண்ண முடியாது. ஜென்ரலா என்ன இருக்கோ அதை வச்சு ரூல் பண்ண முடியும். அப்ப அதை வச்சுதான் சாஸ்திரமானது வந்திருக்கு. அப்ப ஏன் இந்த குணங்களை பத்தி சொல்றாருன்னா, நம்மளை அறியாமையே நம்மளை வந்து ஆட்டி வைக்கிறது நம்மள குணங்கள் தான். அதை நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ. சில பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இண்டிபெண்டன்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம், சுதந்திரமா இருக்கணும்னு. சுதந்திரமா இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல இந்த இடத்துல மாட்டிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. குணங்களுக்கிட்ட போய் டைரக்டா மாட்டிக்கிறோம். இப்ப ஒண்ணு பண்ணு, நம்மள ஏதோ நியமிச்சுட்டே இருக்கு, இதை பண்ணு பண்ணாத போவானு, இதெல்லாம் நம்மளுடைய சங்கல்பத்துல நினைக்கிறோம் இல்ல. அப்ப மனசுல கூடிய வாசனைகள் இத்தியாதிகள் அதுக்குள்ள என்ன காரணம் பார்த்தா குணங்கள் தான். அப்ப ஒருத்தருக்கு குணம் மாறச்சு ஆட்டோமேட்டிக்காவே அவருடைய சிந்தனை மாறுறது, செயல் எல்லாம் மாறுறது. அப்ப நம்ம பிரகிருதி வசப்பட்டு இருக்கிற சரீர வசப்பட்டு இருக்கிறதுனால, அப்ப அப்படி சரீர வசத்துல இருக்கிறதே சுதந்திரம் நினைச்சிருந்தது. இஷ்டப்பட்டதை எப்ப வேணாலும் சாப்பிடணும். நேத்து கூட ஒருத்தர் நியூஸ்ல போட்டிருக்காரு, இது என்னன்னு கேட்டா, நினைச்சத சாப்பிடணுமா, நினைச்சத பண்ணணுமா, அப்படிதான் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் லௌகிகமான நியூஸ் அதுக்காக சொல்ற. அப்ப சிந்தனை இருக்கு லோகத்துல, என்ன வேணா சாப்பிடலாம், நீ யாரு நான் எதை சாப்பிடணும் சொல்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் நினைச்சத சாப்பிடுவேன். அப்ப இந்த நான் நினைச்சத நீனா என்ன, இப்ப இந்த ஐன்ற காம்பனண்டை உடச்சும் வச்சுக்கோ, என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாசனைகள் நம்முடைய இந்த குணங்களோட இன்ஃபுளுன்ஸ் இதுதான் இருக்கு. அப்ப ஐன்றதே இதை இதுல இன்ஃபுளுன்ஸ் வந்து ஐ இருக்கு இப்போ. அப்ப அதுதான் பகவான் சொல்றாருங்க. அதனால குணங்களை வச்சுண்டு உபதேசத்தை பண்ற. அப்ப சில ஜென்மாக்கள், அதாவது நமக்கு ஜென்மானது வந்துட்டே இருக்க போகுது. இது வெஸ்டர்ன் கான்செப்ட், மேன்னா மேன், உமன்னா உமன், அவ்வளவுதான். இங்க அப்படி கிடையாது. இந்த ஜென்மால நீ என்ன, ஒரு மேட்ரிக்ஸ், இந்த ஜென்மால இந்த வண்ணத்துல நீ புருஷனாவோ ஸ்திரீயாவோ பிறந்திருக்க, அடுத்த ஜென்மால மிருகமாவும் போகலாம், திரு மனுஷனாவும் பிறக்கலாம். ஸோ பாப புண்ணியத்தை முன்னிட்டு ஜென்மாக்கள் இருந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதில் வந்து யாரும் ஸ்ரீயாகவே இருக்க போகல, யாரும் புருஷனாக இருக்க போகிறது இல்லை. அப்போ இந்த குணங்கள் அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்மளுடைய நேச்சரில் கூடும் அந்த சுபாவத்தை டிட்டர்மின் பண்ண இந்த குணங்கள் தான். அப்போ அந்த குணங்களுக்கு ஏற்றாமல் நம்மளோட கர்மா நம்மளோட வேலைகள் இருந்தால் அதில் நம்ம நல்லா பிரகாசிப்போம். அதை விட்டுட்டு அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கர்மா எடுத்துட்டு பண்ணால் என்ன ஆகும்னா, ரெண்டு மூணு பேர் கை கொடுக்கலாம், மறுக்க முடியாது. நம்ம ரெண்டு மூணு பேர் கை கொடுக்கலாம், ஆனால் ரெண்டு மூணு பேர் கை குடித்துன்றதுனால புளியை பார்த்து எல்லாம் போன சூட்டுண்ட கதையாயிடும். இப்போ இதுவும் போச்சு அதுவும் போச்சு. அதனால இங்கே குறிப்பிட்டு சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாருனா, முக்கியமாக அடுத்ததில் அவர் சொல்ல போறார். அவர் சொல்ற பிரகாரம் பிராமணர்களுக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் ஈஸி. இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றது இவாளுக்கு ஈஸி. ஏன்னா சாஸ்திரியமாகவே பிராமணனுக்கு, அதாவது அந்த குலத்தில் பிறக்கிறவளுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த அந்த டேகை வச்சுட்டு இருக்கோம், நம்ம பண்றதுல அயோக்கியத்தனம், நம்ம வந்து அது மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலா. பட் ஸ்டில் வி வாண்ட் யூஸ் த டேக், நமக்கு ஒரு பெருமைக்கு நம்ம வச்சுட்டு வர. வி டோன்ட் டிசர்வ், உங்களெல்லாம் சேர்த்து சொல்லிக்கிறேன், நான் ஐதான் சொல்லிக்கிறோம், எதாவது சேர்த்து சொல்லிக்கிறேன் காமன் இதுக்காக. வி டோன்ட் டிசர்வ் மெனி திங்ஸ், பட் இதுதான் நமக்கு அந்த டேக் வச்சு போகணும். எதுக்கு கேட்டால் ஃபால்ஸ் பிரைட். பட் இப்போ இதை தான் அவன் எதிர்க்கிறான். சில பேர் எதிர்க்கிறான்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் நம்மளை எதிர்க்கிறது காரணம் என்ன, நம்ம தேவையில்லாத இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம தேவையில்லாத இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டு மிச்ச பேரெல்லாம் இருந்து நியாயமாக சொல்லணும், நம்ம எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், நம்ம அங்கே இல்லை. நம்ம எந்த உத்தியோகம் எடுத்தினாலும் அங்கே உட்காந்துருக்கோம். அந்த உத்தியோகத்துக்கு நமக்கு அது அந்த உத்தியோகம் இருக்குது, நமக்கு இல்லை. ஒரு 9-to-5 ஜாப் மண்டே டு ஃப்ரைடேன்றது கண்டிப்பாக பிராமணனுக்காக ஏற்படப்படுத்த விருத்தியே இல்லை. இருந்தாலும் நம்ம வேற வழி, அதெல்லாம் பெரிய டிஸ்கஷனாக போகும், ஏன் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு உண்டான விருத்தியை விட்டு இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் உட்காந்துருக்கும். இதுதான் எதிர்க்கிறார், நமக்கு தேவையில்லாத வேலை இருக்கும். அப்படிப்பட்டவளை சொல்லலை. சாஸ்திரீயமாக வைதிகமாக இந்த வேதாத்தியனம் பண்ணி இருக்காலும் வைதிகமாக இருக்கணும், ஸ்பிருகை இல்லாமல் இருப்பா, சொத்து சேர்க்கக்கூடாது, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படிப்பட்ட பிராமணனுக்கு தான் தான நித்தியதெல்லாம் விதிச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அவரை நான் வெறும் பேருக்கு தான் பிராமணர், நம்ம இப்போ பண்ணுற காரியங்கள்லாம் கூப்பிட்றா எல்லாருமே பேருக்காக தான் இருக்கா. அப்போ அப்படிப்பட்ட பிராமணன், அப்படிப்பட்ட க்ஷத்ரியன், இப்படிப்பட்ட க்ஷத்ரியன் யுத்தம் பண்ணுறதை மட்டுமே தர்மமாக நினைக்கக்கூடிய க்ஷத்ரியாளுக்கு இதெல்லாம் ஈஸி. இவாளை தவிரக்கூடிய மிச்ச பேருக்கு பார்ப்போம், வைஷ்யால் எடுத்துப்போம். வைஷ்யாளுக்கெல்லாம் எப்பயும் அவளுக்கு பணம் பணம் சம்பாதிக்கிறது அவளோட குறிக்கோள். அப்ப கணசக கணசேத வித்யா நர்த்தன் சாதியத்து பயமும் இருக்கு. ஒருத்தன் பணக்காரன் ஆகும் நினைச்சா வச்சுக்கோ, ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ரூபா வேஸ்ட் பண்ணாலும் பணக்காரன் தாத்பரியம் இல்லைன்னா ஒரு ரூபாயை சேர்க்கணும், சேர்க்கிற குந்துமணி குந்துமணியா சேர்ப்பான். அப்போ அவன் அப்படிதான் இருப்பான். அப்போ அவனுக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கணும். நான் அட்டாச் தான் இருக்க மாட்டேன், நான் பணமும் சம்பாதிக்கணும் முடியாது கண்டிப்பா. அந்த பணத்து மேலேயோ அந்த லட்சியத்து மேலே அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் பணம் சேர்க்க முடியும். அப்போ அவன் அதில் அவனுக்கு இருக்க குணங்கள் அதில் அவன் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எப்படி அவனால் இந்த யோகாலாம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஸ்திரீகள் எடுத்துப்போம், சுவாபாவிகமாக ஸ்திரீகளுக்கு இதெல்லாம் வந்து ஒப்பனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு ஒரு பருவத்துக்கு அப்புறமும் ஒரு ஒரு மாற்றம் ஏற்படுறது தேகத்தில். அந்த மாற்றத்தினால ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சரீரத்தில். அடுத்து விவாகம் ஆச்சுனா குழந்தைகளை பார்த்துக்கணும், அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். அந்த இன்ஸ்டிங்க்ட் பண்ணணும், என்னோடது அப்படின்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். புருஷாளுக்கு லக்கிலேயோ என்னமோ அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இந்த எண்ணம், எக்ஸப்ஷன் இருக்கு எல்லாத்துலேயும். அப்போ அதனால் உன்னை விடுன்னு சொன்னால் அவன் விடத்துக்கு அவன் விட்டு போகிறதுக்கு தெரியும், தயாராக இருக்கான். ஆனால் அந்த ஸ்திரீ ஜென்மாவில் இருக்கிறாலும் முடியாது. இது மனுஷாலும் மட்டும் இல்லை, நேச்சரே பாருங்க. நேச்சரே பார்த்தீங்கன்னா அந்த பூனையோ நாயோ குட்டி போட்டதுன்னா அதோட தமிப்பை பாருங்க. ஏன்னா அந்த தாய்மை அதில் இருக்கு. அந்த தாய்மை இருக்கிறதுனால எப்பயும் அந்த குட்டிகளை பார்க்கணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கு இதுதான் அதோட இது. அந்தந்த இதுலேயே அந்த இப்போ புருஷ வக்திகளை பாருங்க, அது மாதிரி சுற்றிட்டு இருக்கும் எந்த இதுவும் இல்லாமல். அப்போ அந்த ஜென்மாவில் அந்த ஒரு உருதுவோட வருதமா வந்தா அந்த ஜீவாத்மா காமன் தான். ஸ்திரீ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் புருஷ சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஒன்று தான். ஆனால் அந்த ஆத்மா இந்த சரீரன்ற ஒரு சிறையில் இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். இதில் வந்து ஆத்மஸ்வரூபத்திலேயோ சுவாவத்திலேயோ இன்டெலிஜென்ஸ்லையோ இதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா யார் என்ன வேணால் பண்ணலாம். இதோட வாத்தியோட பேசியிருந்தோம், சுவாமிகிட்ட பேசியிருந்தப்போ எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருந்தாலும் அந்த மாமா எவ்வளோ புத்தாலியாக இருந்தாலும் அந்த மாமி அதை காட்டில் ஒரு பசங்க கூட புத்தாலியாக தான் இருப்பான். எந்த ஆத்மாவே பாருங்க, அந்தந்த இடத்துல அந்த மாமா எவ்வளோ புத்தாலியாக இருப்பார். இருந்தாலும் அவாத்த மாமியோட பேசினா மாமிக்கு ரெண்டு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அது சாஸ்திரமாக இருந்தாச்சு, லௌகிகமாக இருந்தாச்சு. ஆக மொத்தம் புத்திசாலியத்தை வச்சு டிஸ்கிரிமினேஷன் இல்லை. என்னன்னா இந்த குணங்கள்னால தான், இந்த குணங்கள் நம்மளை ஆட்டி கிடைக்கிறதுனால ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்தைரியமான ஒரு முடிவுக்கோ ஒரு நிச்சயமான இதுக்கோ நிச்சயங்களில் வர முடியாது. ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய இவ்வாறுனால வர முடியும். ஏன் வர முடியும்னா அவனுக்கு அந்த குணங்கள் இருந்ததுன்னா, நாட் பிகாஸ் இஸ் எ பிராமணன், நாட் பிகாஸ் இஸ் க்ஷத்ரியா, சாஸ்திரம் சொல்லப்பட்ட வழியில் நடப்பனா இருந்தானா அவனுக்கு இதெல்லாம் சுலபமாக ஏற்படும். அப்ப இத்தர ஜென்மாவில் இருக்கிறவாளுக்கும் எக்ஸப்ஷனலி சம்திபிள் மே பி ஏபிள் டு டூ திஸ், அதை பற்றி டவுட்டே இல்லை. ஆனால் நம்ம பரவலாக பார்க்கச்சு குணங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால்தான் சில விஷயங்களை சாஸ்திரங்கள் சில பேருக்கு விதிக்கிற. இப்போ விதிக்கலையே, அப்போ இவாளோட கதி என்னன்னு கேட்டால் அதுதான் சொல்லியிருக்கார். ஒரு புருஷன் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்களில் ஸ்திரீக்கும் பங்கு உண்டு. ஏன்னா அவள் இதை டைரெக்டாக பண்ண முடியாட்டி கூட பின்னாடி இருந்துட்டு நடத்துறதுனால பாதி புண்ணியம், அது கூட அதை பாதி புண்ணியம் அவளுக்கு உண்டு கிடைக்கிறது. அதுக்கு சாஸ்திரம் தான் விஸ்வாசம். விஸ்வாசம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து சொல்ல முடியாது விஸ்வாசம். அதே மாதிரி அந்த ஸ்திரீ பண்ணக்கூடிய பாப்பத்தில் பங்கு பாதி பங்கு புருஷனுக்கு போய் உண்டு. ஏன்னா இதே பாப்பம் பண்ணுறான்னா மேபி ஷி இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ப்ராப்பர்லி வச்சுப்போம். அந்த மாதிரி இருந்தனா யார் தப்பு? அது அவன் மேலே தான் தப்பு. இப்போ இவன் ஒழுங்காக இருந்திருந்தானா இவள் சில தப்புக்காரங்கள் பண்ண போகிறதில்ல. அப்போ என்ன இருக்குது? இப்போ அப்போ இவளுடைய ஸ்திதிக்கு 50% அந்த சின்ன எடுத்துடும். அப்போ ஒரு அதே மாதிரி வேலைக்காரர் இருக்கானா எஜமானோட பொறுப்பு, நாலாம் மனத்தில் ஒருத்தர் இருக்கானா எஜமானோட பொறுப்பு அவனை பார்த்துக்கிறது, அவன் பட்டி இருக்கக்கூடாது, அவனுக்கு சாதம் போட்டு அவன் ரட்சிக்க வேண்டியது எஜமானோட பொறுப்பு. இப்படி இவளோட பொறுப்பெல்லாம் வேறையும் பண்ண, இது ரொம்ப சூட்சமான விஷயங்கள். மேலோட்டமாக பண்ண புரியாது, என்ன என்ன பண்ண எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு வரக்கூடாதுன்னு என்ன பண்ண தலையை பின்னிட்டு போக சொல்கிற பாய்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே அந்த காலத்தில் யாரும் தலையை வெடிக்கிற பழக்கம் எப்பவுமே கிடையாது. முடி வெடிக்கிற பழக்கம்ன்றது இப்போ ஏற்பட்டது தான். எல்லாருமே முடியோடு தான் சிகையோடு தான் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் உண்டு தான். இந்த காலத்தில் நல்லா மாறினதுனால இப்போ எஸ்பெஷலி இந்த தலைமுறை பொன்னாடிகளுக்கும் பசங்களுக்கும் அதெல்லாம் புரிய மாட்டேன்றது. அவளுக்கு புரியும் புரியாது, ஏன்னா நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது. நம்மளே அவளை முழுக்க முழுக்க லௌகிகமாக தான் வளர்த்துட்டோம். அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக் இல்லாதனால எல்லாம் என்ன பண்ணுறா, முதல்ல நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறதோ அதை விடுறதுக்கு ரெடியாக இருக்கா. இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சில சூப்பர்ஸ்டிஷன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப அந்தந்த குணங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவுட்லெட்ல இருந்தா வைஷ்யர் அனாதர். நிச்சயமா எக்ஸப்ஷன் தான். ஆழ்வார்கள் எல்லாமே நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப ஆண்டாள் எடுத்துப்போம், ஆண்டாள் ஸ்திரீ, ஸ்திரீக்கு பக்தி யோகத்தில் அதிகாரம் இருக்கா? கிடையாது. அப்ப ஒரு நிர்வாகம் அதிகாரம் கிடையாது, பக்திக்கு பக்திக்கு அதிகாரம், பக்தி தடுக்க முடியாது, பக்தி யோகத்துக்கு உபாயம் அதிகாரம் கிடையாது. ஆனா நம்ம எப்படி கேன்சல் பண்ணோம்னா, முந்தின ஜென்மத்தில் அவள் பக்தி யோக நிஷ்டாலா இருந்துட்டு அடுத்த ஜென்மம் அவளுக்கு ஸ்ரீ ஜென்மமாக போயிட்டதுனால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வாகனம் தொடரும். இப்போ மீரா பாயில கூட அதான் எக்ஸாம்பிள். அவள் மட்டும் தடுக்க முடியாது, பக்தி யோக பக்தியே இருக்கிறவர்கள் கூட தடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி அதனால கண்டினியூ ஆகும். அந்த என்ன அதான் சொன்னோம், பிராரம்ப கர்மா எப்போ முடியறதோ அப்போதான் அவளுக்கு மோட்சம், பக்தி யோக நிஷ்டாலுக்கு. அவ பிரபத்தி பண்ணாலா அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி இல்லை, இதில் இந்த மாதிரி பிரபத்தி பண்ணிருக்கலாம், வேற விஷயம் அவ இது. ஆனால் என்னன்னு கேட்டால், பக்தி யோகத்தை வந்து கண்டினியூவேஷனுக்கு எந்த ஜென்மாவனா இருக்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, ஆரம்பிக்க ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பிரிவா நம்ம சம்பதாயத்தில் நல்லா ஏற்படுத்தி வச்சிருக்கா. எல்லாரையும் அவெல்லாம் அந்த ஸ்தானத்தில் அவளுக்கு கொடுத்து, அப்கோர்ஸ் ஒரு இதுன்னு கேட்டால் அவதாரமாக சொல்கிறது ஒரு இது உண்டு. ஏன்னா அவதாரம்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, நம்ம கேள்விகளே கே வரவே வராது. இவர் இந்த அம்சத்தை எது சொல்லிட்டு அவதாரம், இந்த அம்சம் சொல்லிட்டு வச்சுக்கோ, பாதி பேர் கேள்வி கேட்க மாட்டார். அப்போ பாதி பேருக்கு ரேஷனலாக திங்கமாக இருந்ததுன்னா இல்லை இதுதான் விஷயம், அவெல்லாம் அவதாரமே இல்லை வச்சுக்கோ. பட் நம்மளை மாதிரி சாதாரண பிறகு இல்லை, அந்த பக்தியிலேயே இருந்து இருந்து இருந்து அடுத்த பிறகு அவளுக்கு ஏதோ காரணத்தால் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சாலும் அவள் நினைச்சா கூட அவளால் அந்த பக்தி நிறுத்த முடியாது. அந்த மாதிரி பக்தியில் அவளாக அது ஏறல லாஸ்ட். அதனால தான் அவளுக்கு சிரேஷ்டம். அதான் குரு பரம்பரையோட கதைகள்லாம் சொல்கிறோம். அதனால மாங்கி பார்த்த விபாஷத்தை என்ன அடைஞ்சா எதுக்கு சொல்ல வர்றாருனா, இப்படி இவாலாமே வந்துடலான்றப்போ கிம் புன பிராமணாக புண்ணியாக பக்தாக ராஜஸ்ரேஸ்தா. இதில் புண்ணியம்க்கு என்ன அர்த்தம்னா, பக்தி ஏற்படணுமே முதல்ல, பக்தி ஏற்படுறதுக்கே புண்ணிய விசேஷம் வேணும். எவ்வளோ சதுஷங்கள் நடந்துட்டு லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சதுஷங்கள் நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் உட்கார்றதா கேட்குறா சொல்லுங்க. நம்ம ஆத்துக்குள்ளேயே இருப்பா, ஆனால் மேலே போய் உட்காந்து கேட்கணும் அவளை தோணாது. ஏன் நம்ம ஆத்துலேயே இருப்பா, மாத்துக்குள்ளேயே மேலேயே நம்ம ஆத்துலேயே இருப்பா, ஆனால் வந்து அவளுக்கு உட்காரணும்னு தோணாது. ஏன்னா அந்த பாப்பம் தடுக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே புண்ணியம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பேக்ரவுண்டு பாருங்க. அதாவது இப்போ இன்னொன்று இந்த வருணாசிரமத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை தப்பு, அதாவது தப்புன்றதில் டிவியேட் ஆயிருந்தா கூட மூணாவது தலைமுறை ஒரு வித்து கண்டிப்பாக வரும். பாடசாலைலாம் பார்க்கலாம், பாடசாலையில் பசங்களை வந்து அவள் வர பேக்ரவுண்ட் பார்த்து வச்சுக்கோ, அப்பா வந்து குக்கா இருப்பார் இல்லை ஏதோ ஒரு இங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு ஸ்தித்தில் இருந்தால் கூட இந்த பையன் சாஸ்திரம் வாசிக்கலாம், கிடைக்காத வாசிச்சுட்டு இருக்கான். உங்கள் தாத்தா என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்லத்தரில, ஒன்றும் பெருதா ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அப்பா நம்ம சொல்லத்தரில் ஒன்று என்ன பண்ணுறாருலாம் இந்த இந்த இதில். ஆனால் இவனுக்கு அந்த சம்ஸ்காரம் இருந்துட்டு இவன் வாசிக்கிறான். அதான் இதில் இந்த இந்த சிஸ்டமில் அதான் சிறப்பு. என்னன்னு கேட்டால், ஒன்று ரெண்டு தலைமுறை அப்படி டிவியேட் பண்ணால் கூட அது வரும், திருப்பி திருப்பி திருப்பி அந்த பீஜமானது அந்த ஜீன், இந்த காலத்தில் ஜீன் சொல்லணும் அந்த மாதிரி வந்துட்டு. அதுக்காக தான் அந்த சிஸ்டம் வைக்கிறது. இது கலர் இது வச்சு என்னன்னா, ஒன்றும் இல்லை அப்படியே திருப்பி வரவிடாமல் அது போகிறது. அதனால அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணது ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. அதுக்காக தான் இன்னொன்று சொல்கிறா, அவாவா அவாவாலுக்கு என்ன தர்மம் உண்டோ அதை அவாவா பண்ணிட்டு அதுலேயே பண்ணணுண்டு. அதுக்கு வந்து கதைகள் தான் அந்த இதெல்லாம் இருக்கணும். இந்த ரிஷி ஒருத்தர் இருக்கார், கொக்கன்ற நித்தாயம் வருதோன்னா அங்கே போகிறார், போனால் அந்த ஸ்திரீகளை கேட்குற வெயிட் பண்ணிட்டு போகிறார், முறைக்கிறார், என்ன நீ கோவம் எங்களை செல்லாது எவ்வளோ கதை போடுறது. ஏன்னா அப்பா அவளுக்கு தான் சொல்கிற அவாவா டியூட்டி அவா பண்ணிட்டு இருந்தாலே நான் வந்து என்ன என்ன சரணம் அடைஞ்சா அவளுக்கு தன்கதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கிம் புனர் பிராமணாக புண்ணியாக பக்தாக ராஜஸ்ரேஸ்தா அனித்தியம் வசுக்கம் லோகம் இவம் பிராப்து பஜஸ்வாம். நீ இப்போ இந்த இப்படிப்பட்ட லோகத்தில் இருந்து இருக்கியே இருந்துண்டு என்ன நீ மாம் பஜஸ்வ, என்னை என்னிடம் பக்தி செலுத்து. ஸ்திரீயோ வைஷ்யா சுத்ராச பாபயோனா அபிமாம் விபாஷித்து பராம்கதி யாந்தி. அதே அர்த்தம் தான் அன்வயம் பண்ணிருக்காரு. கிம் புனக புண்ணியவனையா பிராமணாக ராஜசேஷ மத் பக்தி மாசிதாக, என்னன்னா மத் பக்தி என்னுடைய பக்தி இருக்கோனா அதை அடைந்தவர்கள். அப்ப புண்ணியம் பண்ணாதான் நமக்கு பகவத் சிந்தனமே வரும் அப்படிப்பட்டது. அத்தகத்தும் ராஜர்ஷிகி, ராஜர்ஷின்னு க்ஷத்ரியனா இருந்து அந்த பக்தி யோகத்தில் இருக்க வாழ்க்கை ராஜர்ஷி அப்படின்னு தெரிய வாழ்க்கு. அஸ்திரம் தாபத்ரய அபிஹதத்தையா பசுகஞ்ச இமம் லோகம் பிராப்திய வர்த்தமான மாம் பஜஸ்வ. இப்படி அனித்தியமாகவும் தாபத்ரயத்தோடு இருக்கக்கூடிய துக்கம் விஷயத்தமாக இருக்கக்கூடிய சுகத்தை நீ அடைஞ்சு இருக்கி அந்த லோகத்தில் இருக்கி நீ வந்து என்னை என்னிடம் பக்தி செலுத்துன்ற. இப்போ பக்தி எப்போ வரும் இப்போ அப்படின்னு கேட்டால், பக்தி ஸ்வரூபமாக மன்மனாபவ மத்பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி யுத்வா ஏவம் ஆத்மானம் மத்பராயணக. மன்மனான்றதுல மத்து எத்தனை வாடி வருது பாருங்க, மன்மனா மத்பக்தக மத்யாஜி மாம் மறுபடியும் மாம் அப்புறம் மத்பராயணக. எல்லாத்துக்கும் பாஷ்யக்காரர்கள் அதை மட்டும்தான் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண முடியும். அப்போ யார் நான் யார் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்த அத்தியாயத்திலையும் வரப்போகிறது. இப்போ பெருமாள் தன்னை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, இது கரெக்டாக தப்பா. நான் லோகத்தில் ஒருத்தர் அவரை பற்றி சொல்லார வச்சுருந்தோம், என்னை பற்றி தெரியுமா கேளுங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அப்போ அது உச்சித்தம் இல்லை ஆக்சுவலாக தருப்பெருமைன்னு சொல்லுவோம். இல்லை மெய்யா பொய்யான்னு தெரியாது, இப்போ யார்கிட்ட போய் செக் பண்ணுறது, இப்போ வேற யாரும் சொல்லணும். பெருமாள் சொல்கிறாரே தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டால், உடனே அவரே சொல்ல போகிறார் என்னன்னா, நமே விதுகு சுரகனாக பிரபவம்ன மகர்ஷையா. யாருக்கும் தெரியாது, யார் தெரியும் பூர்த்தியா இப்போ. சரி நான் சொல்லலை, யாராவது ஒன்று சொல்லுவோம்னா ஒருத்தருக்கும் பூர்த்தியாக தெரியாது, அப்போ தானே சொல்ல நிர்பந்தம். அதனால தானே சொல்லிக்க தன்னை பற்றி என்னை கேளு. அதை அதில் என்ன பண்ணிட்டார், மத்தின்னு போட்டார் பாஷிகாசுலர். மன்மனாபவ, மன்மனாபவனை என்னிடமே செலுத்தப்பட்ட மனதை உடையவனாக இரு. யார் மயி, மயின என்னிடத்தில். நான் யார், சர்வேஸ்வரே சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் தோஷமுள்ளவனாக கூட இருக்கலாம். அதுக்காக போட்டுட்டார் நிக்கிலஹேய பிரத்யேக கல்யாணேக்கத்தானே. நிக்கிலஹேய பிரத்யேகனா எந்த விதமான தோஷத்துக்கும் இடம் இல்லாதவன், எதிரின்னு அர்த்தம். எந்த விதமான இதுக்கும் எதிரி, எந்த தோஷமும் இருக்காது. சரி தோஷம் இல்லாமல் இருக்கட்டும், நல்ல குணம் இருக்கான்னு கேள்வி கேட்கலாம். உடனே கல்யாண ஏகத்தானா, அப்போ கல்யாண குணங்கள் மட்டுமே நிறைந்தவன். சர்வஜ்ஞே, சர்வஜ்ஞன் அனைத்தும் அறிந்தவன். இதில் கவிகளுடைய சுவாரஸ்யமான குலத்தைவான் கேட்கிறார். குலத்தைவான் எந்த சுவாமி நம்ம பேருந்து, இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே உங்களை பற்றி தெரியாது அப்படிங்கிற பெருமாள் பிராட்டியை பற்றி சொல்லிச்சு, உங்களுடைய குண விபவ ஐஸ்வர்யம் இருக்கணும், உங்கள் ரெண்டு பேருக்குமே அது தெரியாது, பூர்த்தியாக தெரியாது அப்படின்ட்டு. தாயே உனக்கும் தெரியாது, உன் ஆங்கிலானு தெரியாதுன்றார். சரி இப்போ தெரியாதுன்னு அவளுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்க முடியுமா? சத்துஸ்லோகியம் வருது. பட் இதில் இவருக்கு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ எம்பெருமான் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞன் அனைத்தும் அறிந்தவன், அப்போ அவனுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அது அனுபவம். இதெல்லாம் நம்ம இதுவாக எடுத்துக்க முடியாது, தர்க்கமாக எடுத்துக்க முடியாது, அனுபவம். அப்போ சொல்கிறார் சர்வஜ்ஞத்துவம்னா என்ன, அதாவது அனைத்தும் அறியும் தன்மை என்னன்னு கேட்டால், அறிய முடியாத விஷயத்தை அறிய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் சர்வஜ்ஞத்தம் உண்டு. அப்போ உங்களுடைய குண விபவ ஐஸ்வர்யங்களில் தெரிஞ்சிக்க முடியாத எல்லை இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம். அதனால் ஹானி இருக்கா, ஹானி ஒரு ஹானியும் கிடையாது இந்த அதெல்லாம் அனுபவம். ஆனால் இதுக்கு லாஜிக்கலாக கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அவளை தெரிஞ்சிருக்கும், பெருமாளுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. பட் இதெல்லாம் ஒரு அனுபவம், இது வந்து இந்த அனுபவத்தை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவள் அனுபவம் அது. அந்த மாதிரி அனுபவிக்கிறார், உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கே அது உங்களுக்கே தெரியாதுன்னு. அப்போ உங்களுக்கே தெரியாதுன்னா அப்போ உங்களுடைய சர்வஜ்ஞத்துவம் இருக்கே ஆம்னிஷ், அதுக்கு தோஷம் பதிலாக தான் கேட்டால் நிச்சயமாக வராது. தெரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதா சர்வஜ்ஞத்துவம் அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய அனுபவம். அவன் சர்வஜ்ஞே, அவனை அனைத்தும் அறிந்தவன். சத்திய சங்கல்பே, சத்திய உண்மையான சங்கல்பத்தை உடையவன், பொய்யாகாத சங்கல்பத்தை உடையவன். நிகில ஜெகதேக காரணே, மொத்த ஜெகத்துக்கும் ஒரே காரணம். பரஸ்பின் பிரம்மனே, நான் தான் அந்த பரபிரம்மம். புருஷோத்தமன், இந்த புருஷோத்தமன்லாம் எம்பெருமாள் அடையாளம். புண்டரீக தலா தல அமல ஆயத ஈட்சனே, கப் புண்டரீக நயனகன்னு கேட்குற ஆள வந்தார். யார் பரபிரம்மம் இது பண்ணுறதுல புண்டரீக நயன் லட்சணமாக இருக்கு. அப்போ கப் புண்டரீக நயனகா சொல்லுவோம்னு கேட்குறார் ஸ்தோத்திரத்தில். அப்போ தாமரை கண்ணனாக இருக்கிறது அடையாளமாக இருக்கு. அப்படிப்பட்ட இடத்தில் ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காஷே, ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காஷே. நீல ஜீமூதம்னா அந்த கருமேகம் இருக்கணும், புயல் கரு வண்ணன்ற ஆழ்வார். புயலுக்கு ஒரு கரு கருணா, அதோட இது அப்போ எவ்வளோ டார்க்காக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு காந்தி. அஞ்சன விஷயன்னு கோபாலகிருஷ்ணத்தில் தேகம் சொல்லார். அஞ்சனம்னா மை, அந்த மை இருக்கணும், கனகரையில் இருக்கும், அதுக்கே ஒரு காந்தி உண்டா. அப்படிப்பட்ட காந்தியுடைய என்னிடத்தில் யுகபது உதித்த தினகர சஹஸ்ர சதுஷ தேஜசி. யுகபத்து யுகபத்துனா ஒரே சமயத்தில், ஒரே சமயத்தில் உதித்த தினகர, தினகர சூரியன், சஹஸ்ரம்னா ஆயிரம், ஆயிரம் சூரியன் ஒன்னா உதிச்சா எவ்வளவு ஒரு தேஜஸ் இருக்குமோ அப்படிப்பட்ட தேஜஸை உடைய என்னிடத்தில். எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் பெரும்பான்மையிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்தா லோகத்துல நமக்கே ஒரு இது ஏற்படுறது, மதிக்கணும்னு தோன்றது. லோகத்திலே பாருங்களேன், நம்ம சொல்லவே வேண்டாம், சில விஷயங்கள் வந்து ஜனங்களுக்கு இயல்பா இருக்கு. ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தா எல்லாருக்குமே மதிக்கணும், திடீர்னு ஒருத்தர் விலட்சணமா ஒருத்தர் வராது இங்க, எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதிக்கணும் மதிப்புன்னு தோன்றது. மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, நாய்க்கு கூட பாருங்க, அந்த குருவிக்காரா தான் அவனை பார்த்து குறைக்கிறது. ஏன்னா அதுவே ஒரு இடம் போட்டு வைக்கிறது, மனுஷன் தான் இப்படி இருப்பான் அப்படின்னு. ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா நாய்க்கு தெரியுது, அது கூட மதிக்க மாட்டேன். ஏன்னா அப்போ எல்லாருக்கும் இந்த இந்த விஷயங்கள்லாம் சில எல்லாம் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். நான் எது இப்போ மதிப்பு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம்ன்றது அதை தீர்மானிக்கிறது சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் ட்ரெஸ்ஸு, அவளுடைய நிறம் இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கா, எல்லாம் விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கச்சு இவனுக்கு நிகர் யாருமே இல்லை, தன்னப்பார் இல்லப்பன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருக்கான். லாவண்ய அமிர்த மகோதவ், லாவண்ய அமிர்த மகோதவ், அழகு அழகு சமுத்திரம், அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரமாக இருக்கக்கூடிய எண்ணத்தில் உதார தீவிர சதுர்பாகோ. இதெல்லாம் என்ன தோன்றது அப்படின்னா, பாஷ்யக்காரர் ஒரு தியானத்துக்கு போயிருப்பார், அப்படியே மாமன் சிந்தனை பண்ணியிருப்பார், அப்படியே தியானத்துக்கு போயிருப்பார், அவருடைய அந்த அப்போ மனசில் அப்படியே அனுபவிச்சிருப்பார், அப்படியே அதை டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்படி பல கண்களை உடையவன் இல்லையா, முடிச்சோதிய முகச்சோதி வளர்ந்ததுவோன்னு ஆழ்வார் கேட்குறார், அப்படியே பல தாமரையாக வளர்ந்ததுவோன்னு எல்லாம் சொல்கிறாருன்னு. அது மாதிரி உதார தீவிர சதுர்பாகு, நான்கு திருக்கரங்கள் இருக்கு, இல்லை உதாரமாக இருக்குது, தீவிரம்னு நல்ல பருத்து இருக்குது, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நான்கு திருக்கரங்களை உடையவன். அத்தியுஜ்வல பீதாம்பரே, தகதகன் டஸ் போட்டுருக்க மஞ்சள் நிலை இருக்கணும், அது தகதகன் இருக்கு. அமல கிரீட்ட மகர குண்டல ஹார, அமல கிரீட்ட மகர குண்டல ஹார, நல்ல பழியின் கூட கிரீட்டம் போட்டுருக்கார். மகர குண்டலன்றது ஒரு அடையாளம் பெருமானுக்கு, மகர குண்டலன்னு ஒரு இது உண்டு இருக்கு. கண்டல் தேவந்தறிவான மகர குண்டலம் வருது, அதுல அதுல வரைச்சு அந்த இலகு விலகுறது நான் மாதிரி வரைச்சு ரொம்ப அற்புதமான தேவநாய பஞ்சாயத்துலேயும் சொல்கிறார். எம்பெருமானுடைய திருச்செவி மக்கா கொண்டாந்து இருக்கான், அது செவியிலேருந்தே ஒரு ஒரு காந்தி வந்துட்டு இருக்கான், விளவிலேன்னு ஒரு பிரவாகம் மாதிரி போகிறதான், ஸ்லோத்தஸ் மாதிரி, அதில் அந்த மீன்கள்லாம் எகிரி குதிக்கிற மாதிரி இருக்கான். அதை பார்த்தா ஏன்னா மக்கரம்னா மீன், அதை போட்டுருக்கான். அந்த மீன்லாம் எதிர்நீச்சல் போடுமோனோ அது மாதிரி அந்த மீன்லாம் எதிர்நீச்சல் போடுற மாதிரி இந்த திருச்செவி இருக்குல்ல, மகன் எடுக்க வைக்காதன்றது தெற்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, தெந்திரு பேரில் இருக்க அது மாதிரி இருக்கு. அப்படிப்பட்டவன் கேயூர கடகாதி பூஷிதே, கேயூரம்னா அந்த நூப்புறமா இங்க போட்டுக்கிறதா, அந்த அம்யூலேட்டர் மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகுபந்தமா தெரியல, கட்டகம்னா வலையில் போட்டுக்க இதெல்லாம் போட்டுருக்க, எல்லாம் திருவாபரணங்கள்லாம் போட்டுருக்க, அபார கார்லேண்ட், ஆமாம் குண்டலஹார பிரேஸ்லெட் அந்த ஆம்சம் போட்டிருக்க கேயூரத்துக்கு இங்கே போட்டுக்கிறது போலவுக்கு, அப்புறமா கடகம்னா வலையெல்லாம் போட்டுருக்கார். அபார காருண்ய சௌஷீல்ய சௌந்தரிய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய வாத்சல்ய ஜலதவ், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறமா ஒரு ஒரு ஒரு குணத்துக்கும் என்ன அர்த்தம்னா தாக்கு சந்தைகள்லாம் போட்டிருக்கார், அது அப்புறமா அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த குணங்களை உடைய குணங்களை உடையவன்னா ஒரு லவலேஷம்னா இல்லை, எல்லாரும் ஒன்று ஒன்று சமுத்திரமா இருந்துருக்கு. அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரங்கே, இல்லை பட்டிமன்றம் வைக்கலாம், இப்போ யாருக்கு தயை ஜாஸ்தி வச்சுருக்கோம், பிராட்டிக்கு தான் ஜாஸ்தி. ஆனால் இங்கே அனாலோசித்த எல்லா ரெண்டு பேருக்கும் பொது பெருமாளுக்கும் உண்டு, அவனும் அவனும் கருணாமூர்த்தி தான், லோகத்துல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், தாயாருக்கு தான் வந்து இல்லையா இது உண்டுன்னு. ஆனா அவனுக்கு உண்டு. பிரியாவ சொல்லாம என்னடியார் அது செய்யார், நன்றை செய்யாருன்ற மாதிரி ரெண்டு பட்சமும் இருந்துருக்கு. அப்படி அனாலோசித யோசிக்காம விசேஷ அசேஷ லோக சரண்யே, அனைத்து ஜீவராஜிகளுக்கும் சரண்யாக இருக்கக்கூடிய இடத்தில் சர்வஸ்வாமினி எல்லாருக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய தைலதாராவது அவிச்சேதேன நிமிஷ்டவனாபவ. தைலதாரானா அந்த எண்ணெயை நம்ம விளைச்சு எப்படி கேப்பே இல்லாம ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கோ அது மாதிரி என்னத்துல பக்தி செலுத்து. ததே விஷ்ணுஷ்டி மத் பக்தா, மண்மனாபகனா வெறும் தியானமா இருக்கலாம், மத் பக்தகனா பக்தியோடு இருக்கிறது. அத்தியத்த மத் பிரியத்தேன யுக்தோ மண்மனோ பவ இத்தியர்த்தா. நான் நினைச்சிட்டு இருக்கிறது வேற, பிரீத்தியோடு நினைச்சிட்டு இருக்கிறது வேற, அதனால அவர் பிரீத்தி பூர்வம் நினைச்சிருக்கு. புனரபி விஷ்ணுஷ்டி மறுபடியும் அதை இன்னும் தெளிவுபடுத்துற, மத் யாஜி, மத் யாஜினா என்ன குறித்து யாகம் பண்றது, அனவதிக அதிசய பிரிய மத் அனுபவக்காரி காரிதம இல்ல காரித்த இங்க ஒரு இது போட்ட காரித்த மத் யஜனபரஹ பவ. நம்ம செய்யக்கூட ஒரு ஒரு காரியம் இருக்கணும் அது எல்லாமே பிரீத்தியோட பண்றது பகவானுக்கு, அப்படிப்பட்ட ஒரு இது கூட இருக்குது. யஜனம்னா என்ன, யஜனம் நாம பரிபூர்ண சேஷவர்த்தி, அத்தியந்தமா பகவானுக்கு சேஷனா இருக்கிறது, சேஷபூதனா இருக்கிறது. தெளிவுபடுத்துகிறார், ஔபச்சாரிக சாம்ஸ்பர்ஷிக அபியவஹாரிகாதி சகல போக பிரதான ரூபோஹி யாக. இல்லையா என்ன படுதுன்னு கேட்டா, என்னென்னலாம் பண்றோமோ ஔபச்சாரிக்கம்னா உபச்சாரம் பண்றது, உபச்சாரம் பண்ணச்சே இருக்கக்கூடிய என்னென்ன உபச்சாரங்கள் இருக்கட்டும், என்னென்ன உபச்சாரங்கள்லாம் பண்றோமோ அது எல்லாத்துலேயும் அந்தந்த இதுக்கு எம்பெருமானு நினைச்சிட்டு பண்றது போகப்பிரதான ரூபா ஹி யாக. அதுல சாம்ஸ்பர்ஷிக அவ்வகாரிகாதி சகல போக பிரதான ரூபா யாக, என்னென்னலாம் உண்டோ அதுல அனைத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. யதா மத் அனுபவ ஜனித நிரவதிக அதிசய பிரீத்திகாரித மத் யஜனபரோ பவதி ததா மன்மனா பவ இத்தியுக்தம் பவதி. எப்படி மன்மனானா இப்படி எனக்கு என்னுடைய அனுபவம் இருக்கணும், என்னோட அனுபவத்தினால உண்டான ஒரு அதிசயமான ஒரு பிரீத்திகாரித மத் யஜனபரக. இந்த பூஜா இத்தியதைகள்லாம் பண்ணச்சு பக்தி, பக்தியான பிரீத்தி, பிரீத்தினால பக்தி பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட மண்மனா பவ, அப்படி என்னைய நினைச்சிட்டு இருக்கக்கூடியனா இது. புனரபி ததிய விஷ்ணுஷ்டி மாம் நமஸ்குரு, என்னை வணங்கு. அனவதிக்க அதிசய பிரிய மத அனுபவ காரித அத்தியத்த பிரிய அசேஷ சேஷ பிரித்தவ் அபரியவசியன்னு மை அந்தராத்மனி அதிமாத்திர பிரத்திபாக விவசாயம் குரு. என்னன்னு கேட்டா திருப்தி ஏற்படாம இருக்கிறது, நான் இந்த கைகனை பண்ண போறும் திருப்தி அப்படி கிடையாது. இடைகிலேன் உன் அட்டைகளிலேன் ஐம்பரன் வெள்ளைகளிலேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேர்த்தைகளிலே அழகாக சொல்றதுக்குலாம் என்னன்னா இதுதான், ஐயோ அந்த கைங்கரை என்னால் பண்ண முடியலையே, பெருமாள் இந்த கைங்கரை பண்ணலையேன்ற ஒரு இது. எத்தனை கைங்கரியம் பண்ணாலும் திருப்தி ஏற்படாம இருந்திருக்கிறது. வேலை பண்றவளை பார்த்தா வேலைக்கு ஒரு ஏக்கம், நம்மளால வேலை பண்ண முடியலையேன்னு. வேலை பண்றவளுக்கு என்னன்னா நம்மளால பேர சொல்ல முடிச்சு கைங்கரியம் பண்ண முடியலையே, பிரமணம் செய்ய முடியலையே, இப்படி எந்த கைங்கரியம் பண்ணாலும் அதுல அபரியவசியன்னு அதுலயே நம்ம இது இல்லாம அந்தராத்மனி பகவான மறுபடியும் மனசுக்குள்ள நினைச்சிருந்து ஒரு சந்தோஷத்தை அடையணும். மத்பராயணஹ அகமேவ பரம் அயனம் எஸ்ய அசோ மத்பராயணஹ கதி, அயனம்னா கதி, நான் தான் கதி, பரமகதி நான் தான் அப்படி நினைச்சிருக்கோம். மத்பராயணஹ மயாவினா ஆத்ம தாரணா அசம்பாவனையா மதாசை இத்தியர்த்தஹ, என்னை விட்டு விலகி இருக்க முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கக்கூடியவன். எவம் ஆத்மாவும் யுக்துவா, இப்படி ஆத்மாவை என்னிடத்தில் யோசித்து அதாவது மனசை யோசித்து மத்பராயணஹ குமேவம் அனவதிக்க அதிசய பிரீத்தியா மத் அனுபவ சமர்த்தம் மனஹ பிராப்ய மாமேவ யேசுசி, இப்படிப்பட்ட மனதை அடைந்து என்னையே அடைவாய். ஆத்மசப்தோகி அத்த மனோ விஷய, இதில் ஆத்மா ஆத்மான மனசு. ஏன்னா மனசை நம்ம யோசிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக விசேஷம் ஏற்பட்டுடும். மனைவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷ யோகோ. அப்போ மனசை ட்யூன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ராக்கெட்லாம் மேலே போகிறது பாருங்க, மேலே போச்சு ஒரு ஒரு இதுவோ விழுந்தது சிலிண்டரை, ஒரு ஒரு சிலிண்டராக விழுந்து லாஸ்ட் சிலிண்டர் விழுந்ததுக்கு அப்புறமா அது பூமியை விட்டு போயிடுறது. அது மாதிரி இந்த மனசு நம்ம தயார்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பக்தி அதிகமாகி மோட்சமானது ஏற்படும். ஏவம் ரூபேன மனசா மாம் தியாத்வா மாம் அனுபூய மாம் இஷ்டுவா மாம் நமஸ்கிருத்திய மத்பராயண மாமேவ பாசிசித்யர்த்தஹ. இப்படிப்பட்ட மனசா மனசோடு இருந்துட்டு என்ன தியானம் பண்ணி என்ன அனுபவிச்சு என்ன யஜனம் பண்ணி என்ன வணங்கி மத்பராஜனக என்னையே அடைபவனாக நீ இருந்து கொண்டு என்னையே அடைகிறாய், என்னையே கதியாக கொண்டு என்னையே அடைகிறான்னு அடைவாயின்னு அர்த்தம். தது ஏவம் லௌகிக்கானி சரீரதாரணார்த்தானி வைதிகானிச்ச நித்திய நைமித்திகானி கர்மானி மத் பீதையே மத் சேஷதேகரசா மயா ஏவ காரித்தை இது குருவன். இதெல்லாம் என்னன்னா சம்பிரதாய வேதத்துக்கு இங்க பீஜங்கள்லாம் ஆப்படுறது. மத் பீத்தையன்னு போட்டிருக்க மச்சு சேஷதேக ரசாயனம் போட்டிருக்காரு, கைங்கிற ரூபமும் போட்டிருக்காரு, ஸ்ரீமன் நாராயண பீத்தத்தை எல்லாத்துக்கும் சொல்லிருக்காரு. பாஷக்காரரு மத் பீத்தையே என்னுடைய பீத்திக்கு மத் சேஷதேக ரசா பகவத் கைங்கிற ரூபம் ரெண்டுமே கொடுத்துருக்காரு பாருங்க பதங்கள்ல. அப்ப ரெண்டுமே ஒரு காலத்துல இருந்திருக்கு, அப்பமா ஒரு கட்சி மட்டும் தனியா அப்படி ரெண்டும் ஆயிருக்கு. பிரீத்தி கொடுத்துக்கா இல்லையா, ரெண்டுமே பதங்கள் போட்டுக்காருங்க. மத் பிரீத்தையே மத் சேஷதேங்கரசா என்னது பகவத் தேங்கரி ரூபம் சண்டை போட்டுருக்கோம் தேவையில்லாம. ரெண்டுத்துக்குமே ரெண்டு பட்சமே அவர் இதுல அடங்கியிருக்கு. ரெண்டுமே உண்டு அவ்வளவுதான், ரெண்டு பேரும் இது பண்ணிக்க அவசியமே இல்லை. ரெண்டும் ஒரு இதுதான் சீரார் இருகளையும் எய்துவர்னு சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு மத் பிரீதையே மத் சேஷதே கரச மயா ஏவ காரிதா இது குருவன். என்ன சாப்பிடியோ அதான் எதாசி. இப்போ சரீர தாரணத்துக்கு சில காரியங்கள் பண்ணவன்றது பசிக்கிறதுன்னு வச்சுக்கோ, பசிக்கிறதுன்னு சரீரத்தை தாரணம் பண்ணணும். அப்போ கொஞ்சம் சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட்டாலும் பகவான் கொடுத்து சாப்பிடும். அதான் உண்ணும் சோறு பருகணி திண்டும் வச்சு எல்லாம் கண்ணன் எதை என்ன பண்ணாலும் பகவானுக்குன்ற எண்ணம் ஏற்பட்டு இது அப்படிப்பட்ட நிலைமை. அதான் ஆழ்வார்கள்லாம் விசாரம் பண்ணலாம், பக்தியோக நிஷ்டாலா இல்லை பிரபன்னாலா அப்படின்னு கேட்டா, அவள் பிரபன்னாலா இருந்துட்டு பக்தியோகம் இருக்கா இல்லை பக்தியோகத்தில் இருந்து பிரபதி பண்ணிருக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவள் இருந்த இதுவே பியாண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பியாண்டாக இருக்கு. அவளுடைய தாட் ப்ராசஸ் அந்த இதெல்லாம் வாசிச்சா அப்படி இருந்திருக்கார். ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கா மயாஜீவ காரிதாஹிதி குருவன். எல்லாம் பகவான் தான் பண்றான் சததம். மத் கீர்த்தன யஜன நமஸ்காராதிகான் பிரீத்தியா குருவானக. எப்பவும் என்ன பண்ணணும், மத் கீர்த்தன யஜன சங்கீர்த்தனம் பண்றது, எனக்கு யஜனம் பண்றது, நமஸ்காரம் பண்றது இத்தியாதில பிரீத்தியா குருவானக. மண் நியாமியம் நிகில ஜகத்து மத் சேஷதேக ரசமிதிச்ச அனுசந்ததானக. இங்க இருக்கிறதெல்லாம் அவன் சொத்து, நம்ம வெறும் கேரட்டேக்கர் தான், குத்தகை கெடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அங்கே போக தான் மிச்சம் நம்மளோட அனுபவத்துக்குன்ற எண்ணம் இருக்கணும். அதனால் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பிச்சுட்டு பண்ணுறது அனுசந்ததான அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அத்தியர்த்த பிரிய மத் குண கணம்ச்ச அனுசந்தாய. அத்தியர்த்த பிரியம் அத்தியர்த்த பிரியத்தோடு கூட எங்கள் குணங்கணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அகரஹா உக்த லட்சணம் இதம் உபாசனம் இப்படிப்பட்ட உபாசனையை உபாததானோ மாமேவ பிராப்தி இப்படிலாம் பண்ணால் என்னை அடையலாம். அதனால்தான் பக்தி யோகம்ன்றது இந்த காலத்துக்கு ஒத்து வராத விஷயமா இருக்கு. இவ்வளோலாம் யார் பண்றது நீங்க யாரும் பண்ண முடியாது. அதனால பக்தி யோகம்ன்றது இந்த யுகத்துக்கு உண்டான வெறுமம் இல்லைன்னு தோன்றது. அதனால பிரபத்தி வாழை பெரிய வாழை அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்திரப்படுத்தி கண்டுபிடிச்சினா சாஸ்திரத்தை சொன்னதை விசதம் பண்ணி எல்லாரும் அடையலான்றத பாஷ்யக்காரன் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பிரமாணங்களை வச்சுட்டு எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். அவளுடைய கருணை தான் அதுக்கு காரணம். அது ஒரு இது இருக்கு, பட்சம் இருக்கு. ஆனால் அதுக்கு நம்ம சாஸ்திரத்தை அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னா பகவான் பக்தி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, பாஷ்யக்காரன் பக்திவாதத்தோடு விசாரிச்சிருக்காரு. அப்போ சொரூபத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய பக்தியை பகவானே சொல்லணும். ஏன் பாஷ்யக்காரர்களே இவ்வளோ தூரம் மனக்கட்டு எவ்வளோ வியாக்கியானம் பண்ணிருக்காரு பாருங்க, இவரையும் பண்ணணும். அப்போ அவருடைய அவள் திருவுள்ளமாக இருந்தால் கூட அவருடைய கிரந்தங்கள் அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. பட் அது என்னென்னா அது ஒரு பாவம், அது ஒரு பாவம். அது அந்த பாவத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் அந்த பாவத்தை வந்து சாஸ்திர திருஷ்டி வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவம்ன்றது சாஸ்திர திருஷ்டி வச்சு முரண்பாடாக இருக்கும். அந்த பாவத்தை நம்ம வந்து சாஸ்திரத்தை வச்சு பார்க்க முடியாது. அதனால தான் அனுபவமாகவே இருக்கும் அவ்வளோதான். பட் அதுவே அதுதான் சாஸ்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரம் வேறு. அதனால் அதை நம்ம அப்படி கேன்சல் பண்ண முடியாது. பட் அப்படி ஒரு இது இருக்குது, சம்பிரதாயமானது இருந்துருக்கு. அதாவது எதுவுமே நம்ம தப்பு ரைட்டுங்கலாம் நம்ம தீர்மானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பணமும் கூட அது ஆக்சுவலாக. ஏன்னா அந்தந்த அனுபவம் அவளுக்கு நம்ம போய் அதை இப்போ இருக்கிறவா என்னன்னா கேட்டால் எதுவுமே இல்லை, இவ இந்த பட்சத்துக்காக இருக்காளே ஒழிய இந்த பட்சமும் ஃபாலோ பண்ண கிடையாது, அவ அந்த பட்சத்துக்காகவே அவ அந்த பட்சம் ஃபாலோ பண்ண கிடையாது, அவ ஃபாலோ பண்ற ஆச்சாரியா ஃபாலோ பண்ற அவ்வளவுதான், அதுதான் பிரச்சனையே இருக்கு. அவ அவ பட்சத்தை அவ ஒன்னா புரிஞ்சுன்னு ஃபாலோ பண்ணா எதை யாரும் தூக்கிக்க போறதே இல்லை. சிக்கல் என்னன்னு கேட்டா யாரும் எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது, ஆனா மேலோட்டமா இவர் எங்க ஆச்சாரியன் இவர் எங்க ஆச்சாரியன் அப்படி அவளை முன்னிட்டு சண்டை போட்டுருக்காள் ஒழிய தான் தனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னா நிச்சயமா யாரையும் யாரையும் இது பண்ண போட்டு விஷயம் அதுதான். தசமோத்தியாய பக்தியோகா சபரிகரஹா உக்தா, பக்தியோகமானது நன்றாக சொல்லப்பட்டது. இதானின் பக்தியுத்பத்தையே தத் விவருத்தையே ச பகவத நிரங்குஷ ஐஸ்வர்யாதி கல்யாண குணகண ஆனந்தியம். இப்ப பக்தி உண்டாகணும், பக்தி எப்ப உண்டாகுனா போன லாஸ்ட் ஸ்லோகத்துல போட்டுட்டு காட்டினார். இப்ப விஸ்தாரமா இந்த பத்தாவது இதுல தான் என்னவாலாம் இருக்கேன்னு சொல்லப்படுறேன், தான் என்னவா இருக்கேன்னு சொல்லிச்சு இந்த லோகத்துல எதெல்லாம் சிரேஷ்டமா இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு காமிச்சு நான் அதா இருக்கேன் நான் அதா இருக்கேன்னு சொன்னா வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கேள்விப்படாத விஷயத்தை பத்தி சொன்னா நம்ம புரிய போறது இல்லை. அதனால இங்க இருக்கக்கூடிய பெஸ்ட்ன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு இந்த பத்தாவது அத்தியாயத்தை சொல்லிட்டு பதினோரா அத்தியாயத்தை விஸ்வரூபமா அதை காட்டவும் போற. அப்ப இங்க சொன்னதெல்லாம் அங்க அர்ஜுனன் பார்க்க போறான், விமர்மான திருமணிகள் எல்லாத்தையும் பார்க்க போறான். அப்ப என்னன்னு கேட்டா நமக்கும் இந்த கேட்கறவாதைகள்லாம் பக்தியானது ஏற்படும் பகவான் இடத்துல. அதுக்காக இந்த பத்தாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்ல போற எல்லாத்தையும். பகவத நிரங்குஷ ஐஸ்வர்யாதி கல்யாண குணகண ஆனந்தியம், ஆனந்தம்னு எல்லை இல்லாம இருக்கிறது, முடிவில்லாம இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணகணம் என்ன ஐஸ்வர்யம் என்ன எல்லாம் சொல்ல போறார். கிருஷ்ண ஜெகத தத் சரீரத்தையா, இந்த மொத்த ஜெகத்தும் அவனுக்கு சரீரமா இருந்தது. தத் ஆத்மகத்வேன, அதுக்கு ஆத்மாவா பகவான் இருந்துட்டு இருக்கான். தத் பிரவர்த்தியர்த்தம் பிரபஞ்சதே, அதுக்காக அந்த பக்தி பண்ணுறதுக்காக அதை விஸ்தரிச்சு சொல்றார் பத்தாவது அத்தியாயத்துல. ஸ்ரீ பகவான் வாச்ச பூயேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச எத்தேகம் பிரியமானாய பக்ஷாமி ஹிதகாமிய. மகாபாகோ தான் சம்போதன அர்ஜுனனை கூப்பிடர், மகாபாகோ பெரிய தோள்களை உடையவனே, பூயேவ பூயன மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கேளு, மேலும் சொல்றேன் கேளு, பரமம் வஜஹ இந்த உயர்ந்தமா உயர்ந்த இந்த என்னுடைய வாக்கு இருக்கே இதை கேளு. எது தேகம் உனக்கு சொல்றேன், ஏன்னா ஏன்னா நீ என்னத பிரீத்தியோட இருக்க, பிரியமானாய பிரியமான பிரீத்தியோட நிறத்துல இருக்க, பக்ஷியாமி ஹிதகாமியா உனக்கு உன்னுடைய உன்னுடைய உனக்கு முதல்ல கேட்டானோ என்ன கேட்டா, கால்பண்ய தோஷோ பகதஸ்வபாவ பிச்சாமி துவாம் தர்ம சம்மூட ஜீதாக என்ன ஒரு அப்புறமா தர்மசம்மூடாக எத்ரேஷா நிச்சிதம் புவிதர்மேன்னு சொல்றான் கேக்குறான் இல்லையா, எத்ரேஷா நிச்சிதம் புவிதர்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம், எனக்கு எது ஸ்ரேயஸோ நிச்சயமா அது சொல்லு. நிச்சிதம் புவி முதல்ல கேட்கணும்னா ஹிதம் ஸ்ரேயஸ்னா ஹிதம், அதனால நீ ஹிதத்தை விரும்புறதுனால உனக்கு சொல்றேன்னு சொல்ற. மம மகாத்மியம் சுத்துவா பிரியமானாயத்தே, என்னுடைய மகிமையை கேட்டு இவ்வளவு ஆசையா கேட்டு இருக்கியே, மத் பக்தி உற்பத்தி விவருத்தி ரூப ஹித காமனையா, என்னோட பக்தி உண்டாடுறதுக்கு விவருத்தினா மேலும் வளர்றதுக்கு அதுக்கு உண்டான விஷயமான பூயா மறுபடியும் மேலும் மண் மகாத்மிய பிரபஞ்ச விஷயம் ஏவ பரமம் மச்சா, என்ன பத்தின என்னுடைய மகாத்மியம் இருக்கணும் அதை சொல்லக்கூடிய விஷயமாக எத் பக்ஷாமி எதை சொல்ல போறனோ அதை அவஹித மனாகா சுணு, அவஹித மனாகனா பே அட்டென்ஷன் அர்த்தம், நல்லா கவனிச்சு கேளுன்னு சொல்ற. ஏன் நீ சொல்லணும் இப்ப பகவான் ஏன் சொல்ல வேற யாராவது சொல்ல சொல்லாமேன்னு சொன்னா, நமே விதுகு சுரகனாக பிரபவஞ்ச மகர்ஷயா அகம் ஆதிகிருதி தேவானாம் மகர்ஷினம் சந்தக, நமே விதுகு விதுகுனா அவளுக்கே தெரியாது, ரிஷிகளுக்கும் தெரியாது, யோகிகளுக்கும் தெரியாது, தேவர்களுக்கும் தெரியாது, அதனால ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் என்கிட்ட தான் யாருமே வந்தா, அதனால ஏதோ அங்கங்க அவளுக்கு தெரியுமே தவிர கூப்பிய என்னுடைய பிரபாவம் அவளுக்கு தெரியாது. சுரகணா மகர்ஷ அதீந்திரியார்த்த தர்ஷினஹா, ஏன் அவளை போட்டுட்டானா அவளுக்கு நம்மளை காட்டிலும் சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷாளுடைய காரணம் அவளை காட்டிலும் அவளுக்கு அதீந்திரியம் இந்திரியத்துக்கு புலப்படாத விஷயங்கள் அவள் தெரிஞ்சுக்க முடியும். அதிகதர ஞானாகா, அதிக தரம்னால சாமானிய மனுஷாலோட அவளுக்கு ஞானம் அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா கூட மே பிரபவம் பிரபாவம் நபிது, என்னுடைய பிரபாவத்தை அறியாதவர்கள். மம நாம கர்ம ஸ்வரூப ஸ்வபாவாதிக்கம் நஜானந்தி, என்னுடைய பெயர்கள்லாம் இருக்கணும். சஹஸ்ரநாமம் சொல்றோம், 1000 பேர் தானே பகவானுக்கு, எவ்வளவோ இருக்கு, இருந்தாலும் 1000 பேர் எனக்கு கொடுத்துருக்கா. என்னுடைய பெயர், என்னுடைய கர்மான, என்னுடைய காரியங்கள், ஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன, இதெல்லாம் யாருக்கும் பூர்த்தியா தெரியாதுன்ற. எதக தேஷாம் தேவானாம் மகர்ஷினாம் சர்வசக அகம் ஆதி. இவாளுதான் முன்னாடியே ஒருத்தர், இப்போ ஒருத்தர் காலத்துக்கு சமகாலமா இருக்கிறவா இல்ல பின்னாடி வந்தவாளை பத்தி அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு முன்னாடி இருக்கவளை பத்தி எப்படி புரிஞ்சு தர முடியும்? எங்க கொழுந்தாதான் இருந்தாருன்னு எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்தாரு தெரியும், இந்த காரியம் பண்ணிருந்தா அவ்வளவுதான் தெரியும், வேற சொல்ல முடியாது. அப்ப பகவான் தான் இங்க எப்படி இருந்திருந்தவன், நிச்சயம் அப்பப்ப ஏதோ ஒரு இதனால பிறந்து வர்றதுனால அவளுக்கு தேஷாம் சுரூபஸ்தி ஞானசக்தியாதேகேச்சு அகமேவ ஆதிகி, நான் தான் சோர்ஸ், இதில் ஆதிகினா சோர்ஸ். அவளோட சுரூபம், அவளுடைய ஞானசக்தி தான் இருக்கணும், இல்லை நான் கொடுக்குறதா எல்லாமே. அப்ப கம்பார்ட்மெண்ட்லேஸ்டா அவ கர்மாக்கு அனுகுணமா நான் கொடுக்குறேன், அதனால அவளுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியாது பூர்த்தியா. தேஷாம் தேவத்வ தேவரிஷித்வாதி ஹேத்து பூத புண்ணியானுகுணம் மயாதத்தம் ஞானம் பரிமிதம். அவளுடைய தேவத்வம் எல்லாமே சம்பிரதாயத்தில் கிடையாது, எல்லாம் பதவிகள் தான், எதை யாரும் அடைய முடியும், அதுக்கு ஒன்று புண்ணியம் பண்ணியிருந்தா, அந்த புண்ணியங்கள் பண்ண புண்ணியங்கள் தேரத்தில் அந்தந்த பதவி கிடைக்கிறது. அப்போ அவள் அந்த புண்ணியத்துக்கு அனுகுணமா, அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மயா தத்தம் ஞானம் பரிமிதம், மயா பரிமிதம் ஞானம் தத்தம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான ஞானத்தை நான் அவளுக்கு கொடுக்குறேன். அத்தக தே பரிமித ஞானாக, அதனால அவளுக்கு பரிமித கட்டுரைகள் தாமரை அதில் வருது இல்லையா, கட்டுரையே இவ்வளோதானா சொன்ன ஆயிரத்தான்னு கேட்குறேன், சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கீர்த்தி உடையவும் தற்பயமா இருக்கு. மத் ஸ்வரூபாதிகம் யதாவத் நஜானந்தி, என்னுடைய சொரூபாதிகளை அவளால் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னுட்டார். தது ஏதது தேவா தச்சித்த ஸ்வரூப யாத்தாத்ம விஷய ஜானம் பக்தியுற்பத்தி விரோதி பாப விமோச்சன உபாயம் ஆக. அதில் ஒரு சகாரம் எக்ஸ்ட்ரா அழிச்சிடணும், பக்தி இந்த புக்கில் ராமகிருஷ்ண புக்கில் அந்த மிடில் இருக்கு பாருங்க, 326 மிடில் தது ஏதது ஒரு வரி இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு மிடில் தது ஏதது தேவாத்யசிந்திய ஸ்வரூப யாத்தாத்த விஷய ஜானம் பக்தி, பக்தியும் இருக்கணும், அந்த யூக்கு அப்புறம் சா கிடையாது, சித்து தான் அப்புறமா, அந்த சா கிடையாது, அந்த சா அடிச்சுக்கணும், பக்தி உற்பத்தி தான், அந்த சா எக்ஸ்ட்ரா இருக்குங்க, பக்தி உற்பத்தி, பக்தி உண்டாடுறதுக்கு அதுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாப விமோசன உபாயத்தை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார். யோ மாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூடக ச மர்த்தியேஷு சர்வபாபைஹி பிரமுச்சதே. யஹ யஹன யவன் மாம், மாம்ன என்னை, நான் எப்படிப்பட்டவன், அஜம் அநாதிம், அஜம்னா பிறப்பற்றவன் பிறப்பிலியாய், அநாதிம்னா அந்த அதுக்கே ஒரு பிகினிங் கிடையாது, அப்படிப்பட்டவன் ச வேத்தி லோகமகேஸ்வரம். லோகமகேஸ்வரத்துக்குலாம் உத்தம சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இது பண்ற வியாக்கியானம் பண்ணுறது, லோகேஸ்வரம் போட்டா என்ன, இல்லை மகேஸ்வரம் போட்டா என்ன, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் இதை காண்பிக்கிறேன். அந்த அசம்மூடகா, அசம் சம்மூடகானா மோகிச்சு போயிருக்கிறவன், அசம்மூடகானா மோகமே இல்லாதவன். அவன் யாரும் கேட்டா மர்த்தியேஷு மனுஷால சர்வ பாப்பைகி பிரமிச்சது, அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஜாயதே இது அஜக, அஜகான சம்ஸ்கிருதத்தில் பிறப்பில்லாதவன் அர்த்தம், ஆட்டுக்கும் அஜகம்தான் பேரு, அதனால உற்பத்தி பார்க்கணும், ஆட்டுக்கும் அஜகம்தான் பேரு, ஆனால் எம்பெருமானுக்கு அஜகம் சொன்னால் பிறப்பில்லாதவன். அனேன விகாரி திரவியாத்து அச்சேதனாத்து தத்சம்சிஷ்டாத்து சம்சாரி சேதனாத்து விசஜாதியத்துவம் முக்தம். அனேனா இதனால் என்ன கேட்டா, பிறப்பில்லாதவன் சொன்னதுனால இந்த அச்சேதன வஸ்துக்கள் இருக்கணும், அச்சேதன வஸ்துக்கள் எப்பயும் உற்பத்தி விநாசம் இருந்துகிட்டே இருக்கும், அதனால அவைகள் கிடையாது, யாரு பெருமாள் அவைகளை காட்டிலும் லட்சணமானவன். சரி, சேதனா இருக்கலாமே சொன்னா தத் சம்சிஷ்டாத்து சம்சாரி சேதனாத்து, அந்த அச்சேதத்தோட சேர்க்கை இருக்கிறதுனால அது உண்டாச்சு தெரியும், ஒன்றும் உண்டாரா, யாரு? சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சேத்தன். அவங்கிட்டேந்தும் விசஜாத்தியன். சஜாத்தியன்னா ஒத்தவன் அர்த்தம். விசஜாத்தியன்னா அவளோட அந்த அவள் லிஸ்ட் சேர்க்க முடியாது, டிஃப்ரெண்ட் அர்த்தம். சம்சாரி சேத்தன சிஹி கர்ம கிருத்த அசித் சம்சர்கோ ஜென்ம. ஜென்மனா என்னன்னு கேட்டால், பிறப்புன்றது என்னன்னு கேட்டால், திருப்பி ஒரு புது சரீரத்தை எடுத்துக்கிறது தான் ஜென்மம். ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவுக்கு பிறப்பே கிடையாது. ஆத்மா எப்போ இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறதே அது திருப்பி பிறப்புன்னு பெயர். அப்போ சரீரத்தை விடைச்சே மரணம்னு பெயர். ஆனால் உண்மையில் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, சாதம்னு சொல்கிறது. சரி, இப்போ வெறும் அஜாமன்னு போட்டால் போகிறாதுன்னா அனாதின்னு ஏன் போடணும்னு கேட்டால், முக்தா எல்லாம் இருக்காளும் நித்தியாலுக்கே போல, முக்தாளுக்கே வச்சுப்போம். முக்தி அடைஞ்சிட்டா அவளும் பிறப்பு கிடையாது. அப்ப சம்சாரி ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் சொல்லியாச்சு, அச்சேதனத்துக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் சொல்லியாச்சு. ஆனா வெறும் அஜம்னு சொன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் நமக்கு வராது. இந்த சாஸ்திரத்துக்குன்னு திங்க் பண்றது சில ஒரு ஒரு மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் செட் இருந்தா வச்சுக்கோ. அப்ப அவ கேள்வி கேட்பான், ஏன் சுவாமி அப்ப முக்தாளுக்கும் பிறப்பு கிடையாது, அப்ப இப்படி பெருமாளை பார்த்து அஜம்னு சொல்லலாம். இல்ல அஜம்னு சொன்னா அப்ப முக்தாளுக்கும் அந்த டெஃபினேஷன் போறதா இல்லையா? என்ன சுவாரஸ்யம் இல்லைன்னா, சாஸ்திரத்துல டெஃபினேஷன் ஒன்று இருக்கும். டெஃபினேஷன் என்ன? ஆக்சுவலா லட்சணம். அந்த லட்சணம் லௌகிகமாவே லட்சணம் சொல்றதா இருந்தா வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைய அனுப்புறோம் கிச்சன்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப அனுப்பிச்சு அதுக்கிட்ட ஒழுங்கா சொல்லணும், இந்த பாத்திரம் இந்த கலர்ல இந்த ஷேப்ல சொல்லணும். ஆனா அதே மாதிரி வேற சைஸ்லயோ ஒரு பாத்திரம் இருக்க கூடாது, இருந்தா அது உள்ள போய் குழப்பம் வந்துடும். அப்ப யூனிக்கா விஷயத்த சொல்லி அனுப்பணும், சொன்னாதான் அதுக்கு குழப்பம் இல்லாம பெருத்த முடியும். அதான் லட்சணம், வரணும் இல்லை. இப்ப பிரம்மத்து லட்சணம் சொல்லணும். பிரம்மத்து லட்சணம் சொல்லுச்சு, பிறப்பற்றது, பிறப்பற்றது பிரம்மம் சொல்லிட்டா கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஆனா முக்தா ஆத்மாவுக்கும் பிறப்பு கிடையாது. அப்ப ஆனா முக்தாத்மாக்கு என்ன சொல்றோம், முன்னாடி பிறப்பு இருந்தது, இப்ப பிறப்பு கிடையாது. அதான் அனாதின்னு போட்டு, இப்ப அனாதின்னு பதம் போட்டதுனால எப்பவுமே பிறப்பு கிடையாது. அது முக்தல குண்ட கிடையாது, ஒரு காலத்துல பிறந்திருந்தா இப்ப பிறப்பு இல்லை. அதனால அனாதின்னு போட்டுட்டா அவளுக்கு போய் சேராது. ஆனா இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கலாம், நித்திய செய்திகள்லாம் இருக்கா, அவளுக்கும் எப்படி அனாதி அஜம் வரும்? நம்ம சம்பிரதாயத்தில் நித்திய சூரியல் ஒத்துமா இல்லையா? இந்த நித்திய சூரியல்னா எம்பெருமாவோட நித்திய சங்கல்பத்தினால எப்பயுமே பிறகாம இருந்துட்டு இருக்கா, அவள் லட்சணம் போய் சேரும். ஆனா என்னன்னா, அவள் சொரூபம் இருக்கு இல்லையா, ஆத்மஸ்வரூபம், அது காமன். அதுக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிறப்பு இறப்பு உண்டு. பட் பகவானுடைய சங்கல்பத்தினால அவள் இருக்கா இல்லையா, சுவாபாவிகமா அவள் இல்லை, அதனால அவள் எடுத்துக்க முடியாது. அனேர பதேன ஆதிமத அஜாத் முக்தாத்மன விசஜாதியத்ம முக்தம். ஆதிமத அவளுடைய பிறப்பட்ட தன்மைக்கு ஒரு ஆதி உண்டு. என்ன சொல்றா, சீவிகண்ட போன டேட் ஸ்டாம்ப் போட்டுருவா, என்ட்ரி உண்டு, எந்த டேட்ல உள்ள வந்தா அப்படின்னு. எல்லாரும் அங்கே போன அப்புறமா சீனியாரிட்டி வந்தோம் இல்லையா, யார் முன்னாடி வந்தா பின்னாடி வந்தான்னு சொல்லிட்டு சொல்லுவா. நமக்குலாம் தெரியும், அங்கே போய் பார்த்தா தெரியும் போகுது, பட் ஒரு இது இருக்கும். அப்போ அந்த முக்தாத்மா இருந்தான்னா அப்ப நிச்சயமா அவன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான், திறந்திருக்கான். அதனால அனாதின் பதம் போட்டதுனால அந்த முக்தாத்மாவும் கிடையாது, அவளை காட்டிலும் விலட்சணமானவன். ஏன்னா இதுக்கு என்ன சொல்றன்னா, ஞானம்ன்றது தெளிவா இருக்கணும், எப்பவுமே சந்தேகமே இல்லாம ஞானம். பிரம்மம்னா என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் தெரிஞ்சதான் தெரிஞ்ச முடியும் ஆரம்பிக்கிறதுக்கு. இப்ப எடுத்த உடனே பிரம்மத்தை காட்டுற ராலியம், ஆனா அதை அனுபவிக்கிறது சித்தனம் பண்றதுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கரெக்டா சொல்லணும். அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் ஒழுங்கா என்னன்றது. அதுக்காக தெளிவா இதை காட்டலாம் வேற, இதை காட்டலாம் வேறன்னு சொல்லிட்டு வர. முக்தாத்மனோகி அஜத்வம் ஆதிமத்து. முக்தாத்மாக்கள், முக்தாத்மாக்களுக்கு அவளோட பிறப்பட்ட தன்மை இருக்கு, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. தசை ஹே சம்பந்தசிய பூர்வகிருத்தத்வாத்து ததர்கதான் அஸ்தி. அவளுக்கு ஹே சம்பந்தம் இருந்திருக்கு முன்னாடி, இப்ப இல்லை. ஹேன்னா துக்க சம்பந்தம் இருந்திருக்கு, இப்ப இல்லை அவள் முக்தாளுக்கு. அத்த அநாதி நிதி அணையன ததன அனர்கதையா பத்தி நீக்கத்தா உச்சதே நிரவத்தியம் அப்படின்னு சுத்தி சொல்றது. நிரவத்தியம்னா எப்பவுமே தோஷம் பண்றது யாரு? பிரம்மம் என்பதுதான். முக்தாள்னு கேட்டா ஒரு சமயத்தில் அவளுக்கு தோஷம் இருந்தது, விதூத கல்மஷாக ஒரு ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு அந்த தோஷங்கள்லாம் போயிடுச்சு. ஏவம் ஹே சம்பந்த பிரத்யேக சுரூபதையா ததர அனர்ஹம் மாம் லோகமகேஸ்வரம் லோகேஸ்வரானாமபி ஈஸ்வரம் மர்த்தியேஷு. லோகத்துல இப்ப நம்ம ராஜாக்கள்லாம் இருக்கா வச்சுக்கோ, அவன் லோகேஸ்வரன் தான், ஆனா அந்த ராஜா ஆஃப்டர் ஆல் மனுஷன்தான். இப்ப பிரைம் மினிஸ்டரோ பிரசிடண்டோ இருக்கானா, உயர்ந்த பதவியில் இருந்தா கூட அவன் யாருன்னு பார்த்தோம்னா அவன் மனுஷன்தான், ஆனா பெருமாவட்டு கிடையாது. சர்வலோகத்துக்கு மகேஸ்வரா இருந்தா கூட நம்மள ஒருத்தன் கிடையாது நிச்சயமா. ஹேய சம்பந்த பத்தனீக துருபதையா பதர அனர்ஹம் மாம் லோக மகேஸ்வரம். லோகத்துக்கு அங்கங்க லோகங்கள் இருக்கலாம், பிராஜாபத்திய பிரபுத்தின்னு சொல்ற அங்க பிரஜாபதிகள் இருக்கோ அவருக்கு லோகங்கள்லாம் இருக்கும். ஆனா அவளுக்கும் மேல அப்ப ஈஸ்வரம் மத்தியேஷு அசம்மூடகா யோகேதி. இப்படி மனுஷாலுக்குள்ள குழப்பம் எல்லாம் எவன் தெரிஞ்சுக்கிறானோ, இத்தர சஜாத்தியதையா ஏகீகிருத்திய மோகா சம்மோகா தத்ரஹிதா அசம்மூடக. சம்மூடகான என்னன்னா, முன்னே சொன்னார் என்னையும் என்ன நினைச்சுக்கிறா வாசுதேவ சோனுகு, ஒரு இளைஞனுடைய பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கா, நான் அப்படி இல்லை அப்படி நினைச்சிட்டு இருக்கவாறு சம்மூடால், நினைக்காதவா அசம்மூடால். அப்படி என்ன ஒத்தார் இளையார் மிக்கார், ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயசன் அதான் ஒத்தார் மிக்கார். அவனுக்கு ஈக்குவலே யாரும் கிடையாது, அவனை விட மேலாவும் யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மத்பக்தி உற்பத்தி விரோதியை சர்வகி பாபையும் பிரமிச்சது. எனக்கு பக்தி உண்டாடுறதுக்கு என்னென்ன விரோதியெலாம் இருக்கோ, என் பக்தி என்னுடைய என்னை பற்றி பக்தி உண்டாடுறதுக்கு என்னென்ன விரோதங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னது, அது அதுதான் பாபம். அதுதான் முன்னாடியே சொந்த போன இதுலேயே பாபம்னு என்ன கேட்டேன், அந்த பூர்ணமான பக்தி உண்டாகாம பந்தமானது தடுக்கிறது இல்லையா, அந்த பந்தம் தடுக்கிறதுனால்தான் பக்தி உண்டாகாமல் இருக்கு. அதனால் அந்த அந்த பந்தம் தான் பாபம், அந்த பாபத்தில் விடுபடுகிறான். எது யுத்தம் பவதி லோகே மனுஷியானம் ராஜா, நம்ம சொன்னது அதான் முன்னாடி சொல்லிட்டேன், மனுஷியானம் ராஜா இதர மனுஷ சஜாதியா, மனுஷியாளுக்கு ராஜா இருக்கானா அவனும் ஒரு மனுஷன்தான். ஆக மொத்தம் இது ராஜஸ்தானம் இருக்கான உரிய அவனுக்கு எட்டு கை அவ்வளோ ஒன்று கிடையாது, அவனு மனுஷன்தான். ஏனச்சித்து கர்மனா தாது ஆதிபத்தியம் பிராப்தா, ஏதோ ஒரு கர்மா புண்ணிய விசேஷனால அவன் ராஜாவா இருக்கான். ததா தேவானாம் அதிபதி அப்படி இந்திரன் இருக்கான், இந்திரனும் ஒரு தேவன் தான் அல்டிமேட்டா, அவன் தேவர்களுக்கு அதிபதியா இருந்தா கூட அவன் ஒரு தேவன்தான். பிரம்மாண்டாதிபதி அப்படி இதர சம்சாரி சஜாத்தியாக, பிரம்மா சதுர்முக பிரம்மா இருக்காருன்னா அவரும் ஜீவன் தான், ஜீவாத்மா தான். தஸ்யாபி பாவனாத்திரை அந்தர்கதத்வாது, பாவனாத்திரை தன்னை சந்தர்ப்பத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். பாவனாத்திரைனா கர்ம பாவனா பிரம்ம பாவனா உபய பாவனான்னு தெரியும். சில பேருக்கு கர்மா பாவனா மட்டும்தான் இருக்கும், சில பேருக்கு பிரம்ம பாவனா இருக்கும், சில பேர் ரெண்டும் இருக்கும். அப்போ அதில் அந்த பிரம்மா மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு ரெண்டு உபய பாவனா உண்டு, அவளுக்கும் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறதுனால அவள் கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால இல்லையா. யோ பிரம்மான மெததாதி, பிரம்மாவை எவன் படைத்து தரிக்கின்றானோன்னு ஒரு சுதி சொல்கிறது. அதனால் ததா அந்நேபி ஏகேச்சன அனிமாதேஸ்வரியம் பிராப்தாக, வேற யார் இருந்தாலும் அனிமாதி இது யோகா யோகசாஸ்திரம் சொல்கிறதுனா யோகா அஷ்டாயங்க யோகத்தை ஒழுங்காக பண்ணினா சில சித்தியெல்லாம் கிடைக்கிறது. ஹனுமான் சாலிசால வரைச்சு அஷ்ட சித்தி வருதாமா, அஷ்ட சித்தி சொல்கிறது அனிமாலை இமா கரிமான்னு போடுறது, அதாவது ரொம்ப லைட்டாக ஆயிடுறது, ரொம்ப ஹெவி ஆகிடுறது, தூக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. யோகா யோகசாஸ்திரம் சொல்கிற அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அப்படி அவாலாம் அந்த சித்தியை அடைஞ்சிட்டா வச்சுருக்கோம், நிச்சயமாக அவளோட சக்தியெலாம் வேறு மாதிரியே இருக்கும். ஆனால் அவாலாலும் தெரிஞ்சுக்க முடியாது, என்ன சித்தி அடைஞ்சாலும் அது ஜீவாத்மா தான் சொல்வ மரப்போட்டில். அயம் து லோகமகேஸ்வரா, எம்பெருமான் யாரு, லோகமகேஸ்வரா. காரியகாரணாவஸ்தாத்து அச்சேதனாத்து பத்தாத்து முக்தாச்சு சேத்தனாத்து ஈஷதவியாத்து சர்வஸ்மாத். இது அச்சேதனங்கள் என்ன, பத்த ஜீவன் என்ன, முக்த ஜீவன் என்ன, இவைகள் என்னது, காரியகாரணாவஸ்தா உண்டு, காரியமா இருக்கு காரணமா இருக்கு, அப்படிப்பட்ட அச்சேதனமா இருக்கு இந்த பத்த முக்த ஆத்மாக்கள் இருந்து. இவைகள்லாம் ஈஷதவியம், ஈஷதவியம்னா ஆளப்பட வேண்டியவை. அவை சர்வஸ்மாத்து நிகிலேய பிரத்யேக அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண ஏகதானதையா நியமன ஏகஸ்வ சுபாவதையாச்ச விசஜாதீய இது. அனைத்து விதமான தோஷங்கள் இல்லை, கல்யாண குணங்களோடு கூடியக்கூடிய பெருமான் இவா எல்லாம் இவாள் என்னன்னு கேட்டா இவாள் நியமிக்கலாம் இருந்துட்டு இருக்கான். அப்படி விசஜாத்தியான இவைகள் வேறுபட்டதான் இருக்கக்கூடிய இதர சஜாத்தியதாம் இதர சஜாத்தியதா மோகரஹிதா யோமாம் வேத்தி. அப்ப எம்பெருமான் மற்ற அனைத்து விஷயங்களை காட்டிலும் விலட்சணமானவன் எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் சர்வைகி பாப்பைகி பிரமுச்சத்தை, அவன் அனைத்து விதமான பாப்பங்களில் இருந்தும் விடுபடுகிறான். இந்த மூணாவது பத்தியம் முடியுது. நாலாவது பத்தியத்தை நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து அடுத்த இதில் பார்க்கலாம். 328 ஆரம்பிக்கிறோம். ஏவம் ஸ்வஸ்வபாவானுசந்தானேன பக்திப்பத்தி விரோதி பாப நிரசனம் விரோதி நிரசனாத்தியவ அர்த்தத்தோ பக்திப்பத்தியம் சி பிரதிபாத்திய சர்வைஸ்வர்யஸ்வ கல்யாண குணகண பிரபஞ்சானுசந்தானேன பக்தி விருத்தி பிரகாரம் ஆகன ஆரம்பிக்கிறார். நாலாவதுக்கு அது ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கு. அதை வந்து அடுத்த கிளைதில் பதிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.